శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిటకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం అయగ్రీవం ఉపాస్మహే. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసంహారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుతపదాం భుజయుగ్మరుగ్మవ్యామోహత తదితరాణి ధృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దదయేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. యత్పదాంభోరుహధ్యాన విధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాతోహం రామునేయం నమామితం. சாண்டிங் பண்ணிக்கலாமா? 50 முடிச்சிட்டோமா? 40 தானே? 41 சரி. ஆரம்பிக்கலாமா? வியவசாயாத்மிகா புத்தி. ఏకేహ కురు నందన బహుశాఖాహ్యనంతాశ్చ బుద్ధయో వ్యవసాయినాం. యామిమాం పుష్పితాం వాచం ప్రవదంత్యవిపశ్చితః వేదవాదరతాః పార్థ. న్యదస్తీతి వాదినః కామాత్మానస్వర్గపరా జన్మకర్మఫలప్రదాం. భోగైశ్వర్యగతిం ప్రతి భోగైశ్వర్య ప్రసక్తానాం తయాపహృతచేతసాం వ్యవసాయాత్మికా బుద్ధిః. సమాధౌ న విధీయతే త్రైగుణ్య విషయా వేదాః. నిస్త్రైగుణ్యో భవార్జున నిర్ద్వంద్వో నిత్యసత్త్వస్థో నిర్యోగక్షేమ ఆత్మవాన్ యావాన్నర్థ ఉదపానే యావాన్ అర్థద ఆర్తల్ యావాన్నర్థ ఉదపానే సర్వతః సంప్లుతోదకే సర్వతః సంప్లుతోదకే தாவான் சர்வேஷு வேதேஷு. ब्राह्मणस्य विजानतः कर्मण्येवाधिकारस्ते मा फलेषु कदाचन. कर्म फल हेतु मा ते संगोस्त्वकर्मणि योगस्थ कुरु कर्माणि. संगम त्यक्त्वा धनञ्जय सिद्ध्य सिद्ध्यो समो भूत्वा समत्वं योग उच्यते. ह्यवरं कर्म बुद्धियोगाद् धनञ्जय बुद्धौ शरणं मन्विच्छ कृपणाः फलहेतवः. बुद्धियुक्तो जहातीह उभे सुकृत दुष्कृते तस्माद्योगाय युज्यस्त योगः कर्मसु कौशलम्. श्रीमद्भगवद्गीतै अदुक्कु श्री भाष्यकारुडैय பாஷ்யம் இருக்கு, கீதா பாஷ்யம்னு பேரு. அதை சேர்த்து கேட்டு அனுபவிச்சுட்டு வரோம். இதுல ரெண்டாவது அத்தியாயத்துல 54வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். பகவான் அர்ஜுனனுக்கு ஆத்ம ஞானத்தை பத்தி உபதேசிக்கிறார். ஆத்மா மனது நித்தியம், தேகமான அநித்தியம். தேகம்ன்றது மொத்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு உதாரணம். பிரபஞ்சம்னு சொன்னால் புரியாமல் இருக்கு, தேகம்னு சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிக்காமல் இருக்கு. அப்போ தேகம் தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு மைக்ரோ காசம் மாதிரி, அது அனித்யம். இந்த ஆத்மாவ நித்தியம் தான் சொல்லி உபதேசம் பண்ணிட்டு வரார். பண்ணிட்டு வரைச்சு கர்மயோகம் ஞானயோகம் பற்றி சொல்லுவார். கர்மயோகம்னா என்னன்னு கேட்டால், அதிகாரம், அதாவது கர்மாவை பண்ணுறது மட்டும் அதிகாரம், பலனில் ஆசை இருக்கக்கூடாது. நாம் பண்ணுறோன்ற, நம்ம பண்ணுறோன்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. நமக்காக பண்ணுறோன்ற ஒரு அபிமானம் இருக்கக்கூடாது. இந்த மூணும் இல்லாமல் பண்ணிச்சு அது மோட்சத்துக்கு ஹேதுவாக ஆகி, கர்மயோகத்தில் வந்து என்னதுன்னு கேட்டால் மனசானது சுத்தமாகி, மனசு சுத்தம் ஆக ஆத்மாவானது தானாக பாசிக்கிறது. இதெல்லாம் அனுபவமான விஷயம். இதை எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சமமான காரியம். அனுபவம் பண்ணாமல் பண்ண பண்ண ஆத்ம சுத்தி, மனசு சுத்தி அடைஞ்சு ஆத்ம ஞானம் ஏற்படுறது. அப்புறம் ஞான யோகத்தில் நிஷ்டையாக இருந்து பக்தி யோகம் மேற்கொள்ளணும்னு போகிறது. பட் இந்த கர்மயோகம் ஞான யோகம் ரெண்டுத்துக்கும் ஒருத்தர் அதை பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னு சொன்னால் அவர் எப்படி இருப்பார்னு கேட்டால், ஸ்தித்த பிரஜனாக இருப்பார். அப்படிப்பட்ட ஸ்தித்த பிரஜனை எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்ன அவருடைய லட்சணங்கள், என்ன அவனுடைய மனோவாக் காயங்கள், அதாவது எப்பயுமே கரணத்திரையும் சொல்வார். மனசு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொன்னான் ஆண்டார். அது மாதிரி மூன்று இது இருக்கு. தேகத்தை கொண்டு வழிபடுறது, வாக்குனால வழிபடுறது, மனசினால தியானம் பண்ணுறது, மூணுமே இருக்கு. அப்ப அப்படிப்பட்டவா என்ன நினைப்பா, என்ன பேசுவா, என்ன பண்ணுவா? அதுதான் அர்ஜுனுடைய ஒரு கேள்வி. அத ஆரம்பிக்கிறார். அவன் கேட்கிறான் சித்த பிரஜை கா பாஷான்னு கேட்டான். அதுக்கு ஸ்ரீ பகவான் வாச்சான்னு ஆரம்பிக்கணும். அதாவது இது வந்து யோகாவோட கம்பேர் பண்ணி போன கிளாஸ்ல பார்த்தோம். வைராகியம் தான் இதுக்கு பேசிஸ். முதல்ல வைராகியம் என்னன்றதுக்கு, வைராகியசாலிகள் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக திருக்குண்ட ஆண்டவர் வந்து ஒரு கதை சொல்லுவாராம். என்னன்னு கேட்டா, ஒரு சமயம் ரெண்டு பேர் கோவிலுக்கு போனா, கோவிலுக்கு போன இடத்துல எப்பவுமே நமக்கு நம்ம பண்ற காரியத்தை மேல கொஞ்சம் நமக்கு அபிமானம் ஜாஸ்தி இருக்கும். நம்ம என்ன பண்றோம்ன்றது நமக்கு கிட்ட சொன்னா நமக்கு சந்தோஷம். அப்போ கோவிலில் ரெண்டு பேர் பேசியிருந்தா, நீ ஏகாதசி நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா. இதை சொன்ன உடனே அந்த கோவிலில் குரங்குகள்லாம் இருந்துதான், அதுகள்லாம் கேட்டுருந்துதான், நம்ம ஏகாதசியாமே சாப்பிடக்கூடாதாமே விரதமாமே அப்படின்னு கேட்டுட்டு, மனுஷா மட்டும்தான் இருக்கலாம், நம்மளும் இருந்து காட்டலாம் அப்படின்னு குரங்குகளுக்கும் எண்ணம் அதுதான், ஏகாதசி விரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொன்னா அதை கதையை சொன்னோடனே, சுவாமி ஏகாதசி குரங்குகள்லாம் எப்பயுமே ஏகாதசி தானே அப்படின்னா, அவைகளும் நம்மளால சாதமாக சாப்பிட்டுருக்கு, எப்பயும் இதான் சாப்பிட்டுருக்கல, கதையில இப்படிலாம் கேள்வி கேட்டால் சுவாரஸ்யம் போயிடும். அப்போ அந்த குரங்குகள் என்ன பண்ணி தோப்புக்கு போச்சு. தோப்புக்கு போன உடனே எல்லாரும் சொல்லிட்டு தலைமை குரங்கு சொல்லிட்டு, இதை பரப்பா ஏகாதசி, அதனால் யாரும் மரத்து மேலே ஏறாதீங்க, நல்லா கீழே வந்துருங்கோ, நல்ல மாமரம் மாந்தோட்டம் அது, நல்ல பழம்லாம் பழுத்து தொங்கிட்டு இருக்கு, மஞ்சள் மஞ்சளாக இருக்கு. அப்போ சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏகாதசி விரதம் இருக்கப்போ நல்லா வந்துருங்க, இங்கே ஓரமாக வந்துருங்க, எதுவும் மரத்துக்கிட்ட போவானா அப்படின்ட்டு. சரி, எல்லா குரங்கும் தலைவர் சொல்லிட்டாரு, நல்லா உட்காந்துட்டு இருந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரம் போச்சு, ஒரு குரங்கு உற்சாகத்தமாக பேசிட்டு, நம்ம இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்க போகிறோம், ஒன்றும் சாப்பிட போகிறது இல்லை, மரமும் அவ்வளோ தூரத்தில் இருக்கு, நாளைக்கு நம்ம சக்தி வேணும் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு, அதனால மேபி மரத்துக்கிட்ட கொஞ்சம் போய் இருப்போமே, ஏன் இவ்வளோ தூரம் தள்ளிடுவோம், எவ்வளோ விரதம் இருக்க போகிறோமேன்ட்டு உடனே எல்லாம் பண்ணிட்டு மரத்துக்கிட்ட போய் உட்காந்துருந்தோம். அப்போ கொஞ்ச நேரம் போச்சுன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க மரத்து இவ்வளோ தூரம் நடந்தது பெரிய விஷயம் இல்லை, நாளைக்கு மரத்தை ஏற முடியாமல் போகலாம், ஆனால் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கலாம், பழத்துக்கிட்ட போவானான்னு இருக்கும். இப்படியும் மெதுவாக என்னாச்சுன்னு கேட்டால், பழத்தை பறிச்சிக்கலாம், பழத்தை கடிச்சிக்கலாம், முழுங்க வேண்டாம்னு சொல்லி கடைசியில் எல்லா குரங்களும் பழத்தை கடிச்சிட்டு இங்கே வச்சுட்டு உட்காந்துட்டு கடையில் சாப்பிட்றதுன்னு கதை போகிறது. எதுக்குன்னா, நம்ம வயிறாகவே அப்படிதான் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சரி பண்ணலை பண்ண நினைக்கிறோம், பட் வஸ்து கண்ணில் பார்த்த உடனே நம்மளே சமாதானம் சொல்லி, இல்லை இந்த வாட்டி பரவாயில்ல, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், இந்த வாண்டி வேணாம், அடுத்த வாட்டி இது பண்ணிக்கலாம், என்ன பண்ணுறது நான் இப்போ கட்டாயப்படுத்தினா, இப்படி தான் நம்மளுடைய வைராக்கியம் நடந்திருக்கு. அப்படி இருந்தால் சந்தோஷம் கிடையாது, டபுள் மங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஒழுங்காக இருந்தாலே ஒழுங்காக பண்ணி கொஞ்சமாக சாப்பிட்ருப்போம், நான் ஸ்வீட் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுத்தப்போ நாலு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா உள்ளே போயிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது வைராக்கியம் ஆனது. அதனால தான் சங்கராச்சாரியர் பிரஜகோதி சொல்லிச்சே, சுரமந்திர தரு மூல நிவாசகா ஷையா பூத்தளம் அஜினம் வாசகங்கிறது. கோவிலுக்கு போனா இல்ல சன்னியாசிக்கு தான் சரியா, நமக்கு சரியா வராது, குடும்பத்தில் இருக்க முடியாது, இதனால வைராக்கியத்துடைய பராகாஷ்டா. எங்கயோ கோவிலுக்கு போறான், மரத்தடியா படுத்துட்டான், ட்ரெஸ்ஸா ஏதோ அஜினம் ஏதோ தோல் கடைச்சி தோல் படி எடுத்து போட்டுட்டான் இல்லையா. சர்வ பரிகிரக போக தியாக, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டது எல்லாம் கொடுத்துடுறது எல்லா போகத்தையும். இப்படி இருந்தா இப்படிப்பட்ட விராகமானது யாருக்குதான் கசியன கரோசி, யாருக்குதான் சுகத்தை கொடுக்காதுன்னு கேட்கிறார். அதுக்கு வேதாந்த சிவத்தனுடைய வைராகிய பஞ்சத்தை சொல்ற, சிலம் கிமரலம் மௌதரம் பாதித்தும், சிலம் கிமரலம் கொஞ்சோண்டு போறாதா கிடைக்கிறத, அது சாட்டா அந்த வயத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை போக்கிக்க முடியாதுன்னு கேட்கிறார். அது மாதிரி வழியில கிடைக்கிற துணி போறாதா மானத்தை காப்பாத்திக்கிறதுக்குலாம் கேட்கிறார். கொஞ்சம் ஜலம் தான் பொருட்கள் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா அவ்வளோ வைராக்கியம், அந்த வைராக்கியமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒரு திருப்தியை கொடுக்கறது. அப்ப இந்த நாலு ஸ்திதி இருக்கு இல்லையா, அந்த நாலு ஸ்திதிக்க வந்து சுவாமி தேசிகன் என்ன பண்றாருன்னா, நாலு விதமான யோக சுத்தத்தை சொல்லிக்கக்கூடிய நிலைமைகள், நாலு வைராக்கியத்தோட ஸ்டேஜஸ் இருக்கு, அந்த நாலு வைராக்கியத்தோட கம்பேர் பண்றார். முதல்ல பகவான் சொல்றது அந்த நாலுலேயே சுப்பீரியர், மோஸ்ட் சுப்பீரியரான ஒரு லெவல். அப்ப ஸ்ரீ பகவான வாச்சா இல்லையா, விருத்தி விசேஷ கதனேன ஸ்வரூபம் அப்படி உக்தம் பவதி இது விருத்தி விசேஷா உச்சதே, 102 பேஜ். அதுல அவன் ஸ்வரூபம் தான் கேட்கிறான், ஆனா பகவான் என்ன சொல்றாரு, விருத்திய சொல்றாரு, விருத்தின கான்டக்ட் எப்படி நடந்துப்பான்ற சொல்றார். எப்படி நடந்துட்டான் நடந்துப்பான்னு சொன்னாலே ஸ்வரூபம் தெரிஞ்சு போயிடும். இப்போ மனசுன்னு இருக்கு, மனசோட ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஆனா மனசோட விருத்தியை புரிஞ்சுக்கலாம் நம்ம, ஏன்னா உள்ளுக்குல இருந்து இங்க போறது அங்க போறது மனம் முறை குரங்குலாம் சொல்றான் பாருங்க, அப்ப தெரியுது சார் கான்டாக்ட வச்சுட்டு. அது மாதிரி சொல்ற முதல்ல விருத்திய சொல்றார். அதுல ஸ்ரீ பகவானு வாச்ச, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஹ சிதஃ ப்ரஜ்ஞஸ்ததோச்சதே ப்ரஜஹாதி யதா காமான். ப்ரஜஹாதி, ப்ரஜஹாதினா விடுறது, ஹா அதாவது அபேண்டன், தியாகம், விடுறது எல்லாத்தையும். எது காமான், சர்வான் காமான், எல்லா விதமான ஆசைகளையும் ஒருத்தன் விட்டுடுறான். ஏன் ஆசைகளை விடணும்னா, விஷயங்களை விடுறது இதை விட எனக்கு நிலைமை, விஷயத்தை விட்டுடலாம் ஆனால் ஆசையை விட முடியாது. நாம வச்சுனே வந்துட்டுப்பா, யாரோ ஒருத்த கேட்டா நிர்பந்தம், நாலு பேர் இதில் ஒத்துண்டுட்டா, அதனால் கொடுக்க வேண்டியதாக எடுத்து. ஆனால் திரும்பி வரச்சே பாருங்க, அதே யோஜனை இருக்கும். ஸ்கூல்லலாம் பார்த்தா பசங்க லஞ்ச் எடுத்துன்னு போகும், லஞ்ச் எடுத்துன்னு போச்சுன்னா கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. இருந்தாலும் கேட்டுட்டோம், அப்புறம் ஆத்துக்கு வந்தோடனே அழகும், ஏன்னா பிடிங்கிட்டான் அப்படின்ட்டு. அப்போ விஷயத்தை விட்டால் கூட ஆசையை விட முடியாது. அதனால தான் எதா சர்வான் காமான் பார்த்த மனோகதான், மனசில் இருக்கக்கூடியது. இது வந்து விஷயத்தில் வெளியில் இருக்க கான்டாக்ட்லாம் விட்டாச்சு, இருந்தாலும் அதே நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா, அந்த மனோகதான் சர்வான் காமன் பஜஹாதி விட்டு என்ன பண்றான், ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டஹ. அதாவது ஆத்ம பதத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஆத்மானா நம்ம தெரியும், ஜீவாத்மான்னு சொல்றோம், பரமாத்மா சொல்றோம். அது தேகத்துக்கும் சம்டைம்ஸ் ஆத்மானிருப்பார், மனசுக்கும் ஆத்மானு உண்டு, தன்னை செல்ஃப்னு சொல்லிச்சு ஆத்மா. அப்ப ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டஹ, மனசுலயே தன்னுடைய ஆத்மாவே இருந்துட்டு சந்தோஷமா அவன் இருக்கானோ, அவன் ஸ்தித பிரஜா சத்ததா உச்சத்தை, அப்போது ஸ்தித பிரஜன் கூறப்படுகிறான். ஆத்மனி ஏவ ஆத்மனா, ஆத்மனான மனசா, ஆத்மாவிலேயே மனதால் ஆத்மீவ ஆத்மீக அவலம்பனேன. அப்ப என்ன பண்றான், அதாவது மனசுன்றது ஒரு கொடி மாதிரி, இந்த கொடிக்கு வந்து எப்பயுமே ஒரு அவலம்பனம், ஆலம்பனம், சப்போர்ட் தேவை. சப்போர்ட் இல்லாம கொடி இருக்காது, மனசும் இருக்காது, மனசுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவை. அப்ப யோக சாஸ்திரத்தை சொல்லிச்சு தியானம் பண்ணுன்றா, எதை வச்சு தியானம் பண்றதுன்னு கேட்டா, எதை இப்ப என்ன பண்றா, எதை வேணா தியானம், பூவை தியானம் பண்ணுன்றா, பழத்தை தியானம் பண்ணுன்றா, இதெல்லாம் என்ன கேட்டா, இதெல்லாம் பிரகிருதி சம்பந்தமான விஷயங்கள். அப்ப பிரகிருத்தில லயத்தை அடைய வேண்டியதுதான். ஏன்னா எதை தியானம் பண்றோமோ அதுவே ஆரம்பம் நம்ம. இப்ப திருப்பி திருப்பி இங்க இருக்கிற விஷயத்தையே தியானம் பண்ணிருந்தா திருப்பி இங்கே இருக்க வேண்டியதுதான். அதனாலதான் பகவானை தியானம் பண்ணும். தியானம் பண்றதுக்கு ஏத்த ஒரே விஷயம் பகவான் தான், உபாசனாலே அது பகவான் தான், அவனுடைய குணங்கள் தான் தியானம் பண்ணணும். அதனால இப்போ ஆத்மீக அவலம்பனேன, இல்லாட்டி என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆத்மாவையே குறிக்கோளை தியானம் பண்ணலாம், அதை கைவல்லி ஆர்த்தியா போயிடும். அப்படி போனா நான் கொண்டு அப்படியே இருக்க வேண்டியதான், இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, ரெண்டு கட்டம் தான் இங்கேயும் இருந்து இருக்க வேண்டியதான் பிரபஞ்சத்துல. ஆனா அப்படி இல்லாம சொல்ல போற என்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ண சொல்ல போறாரு நடி. அது மாதிரி தேன தோஷேன தத் வதிரிக்தான் சர்வான் மனோகதான் காமான் யதா பிரகர்ஷேன ஜஹாதி. தேன தோஷேன, தோஷம்னா சந்தோஷம், தோஷம் இல்ல தோஷம், தோஷேன தத் வதிரிக்தான், வதிரிக்தம்னா வேறுபட்டு இல்ல டிஃபரெண்டா இருக்கக்கூடியது. தத் வதிரிக்தான் சர்வான் மனோகதான் காமான், தன்மீல தன்மேல இருக்கக்கூடிய ஆசையை விட்டு, ஆசையை தவிர மிச்சம் இதர விஷயங்கள் இருக்கணும்னா அந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு பிரகர்ஷேன ஜஹாத்தினா நன்னா விட்டுட்டு, ததா அப்போ இது அயம், அயம்னா இவன், எவன் ஒருவன் அதை மேற்கொண்டிருக்கானோ அவன் ஸ்தித பிரஜா இது உச்சதே, அவன் ஸ்தித பிரஜான்னு பேரு. பிரஜா பிரஜானாலே பிரகர்ஷமான ஒரு ஞானம், விசேஷமான ஞானம், அதை உடையவனுக்கு பிரஜான்னு பேரு. அப்ப அந்த பிரஜாலேயே ஸ்திதமா இருக்கவனுக்கு ஸ்தித பிரஜான்னு பேரு. ஞான நிஷ்டா காஷ்டா எம், இதுதான் ஞான நிஷ்டையினுடைய காஷ்டா காஷ்டா எல்லை, இதுதான் மேக்சிமம் லெவல், அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட். இப்ப இத அன்னைக்கு போன கிளாஸ் ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணோத, வைராக்கியம்னு கேட்டா திருஷ்டானுஷ்டபிக்க விஷய வை வித்ருஷ்ணசிய வசீகார சம்யா வைராக்கியம். யோக சூத்திரத்துல, யோக சூத்திரம்லாம் ரொம்ப சைக்கலாஜிக்கலி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், என்ன எப்படி நடக்கிறது, மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு அழகா சொல்றது. திருஷ்ட ஆனுஷ்டபிக்க, பார்க்கப்பட்ட இல்ல கேட்கப்பட்ட விஷயங்கள், சொர்க்காதிகள்லாம் நம்ம பாக்குறது இல்ல, அதெல்லாம் வெறும் கேட்கப்படுற சந்தோஷங்கள் தான். அப்ப அதெல்லாம் என்ன பண்றது, அவைகள் மேல வித்ருஷ்ணா, வித்ருஷ்ணானா ஒரு விருப்பம் இல்லாம இருக்கிறது, டிசைர்லெஸ்ஸா இருக்கிறது, அதனுடைய வசீகார சம்யா வைராக்கியம், அத நம்ம வசியமா இல்லாம இருக்கிறது, நம்ம வசத்துல அவைகளை வச்சுருக்கிறது, அந்த ஒரு சம்யா தான் வந்து வைராக்கியம்னர். இப்ப அதுல சொல்லிச்சு அந்த வைராக்கியமானது அபரம் பரம் ரெண்டா இருக்கு. பரம் தான் வந்து தற்பரம் புருஷ கியாத்தேகே விஷய, அது வர்றது அப்பறம் பரம், அதுல ரெண்டா இருக்கு வைராக்கியமானது. அப்பறம் இருக்கு இல்லையா, அப்பறம்னால பரம்னா மேல, இந்த அப்பறமானது நாலா இருக்கு, யதமான யதிரேக ஏகேந்திரிய வசீகார, யதமான யதிரேக ஏகேந்திரிய வசீகார. இப்ப சொன்னது வசீகார ஸ்திதிக்குது, ரஜஹாதி யதா காமன் யதா காமான்னு சொன்னோம் இல்லையா, இது எப்படி இருக்குன்னு கேட்டா வித்ருஷ்ணத்துவம் கம்ப்ளீட்டா ஆசையே இல்லாம இருக்கிறது. சரியா, அதுதான் சொன்னார் இங்க. முதல் மூணு என்னன்னு கேட்டீங்கன்னா யதமான வெத்திரேக ஏகேந்திரியெல்லாம் வந்து அவைகள் எதாவது கீ, இதை காட்டிலும் கீ கீழே இருக்கக்கூடிய நிலைமைகள். அனந்தரம் ஞானிஷ்டஸ்ய ததஹ அர்வாச்சீனா அதூர விபர்கிருஷ்டாவஸ்தா உச்சதே. அனந்தரம்னா அதற்கு பிறகு, ஞானிஷ்டஸ்ய ததஹ அர்வாச்சீனா, ஒரு ஞானிஷ்டம் இருக்கக்கூடியவனுக்கு இதை காட்டிலும் அர்வாச்சீனகனா ஒரு லெவல் கம்மி. அர்வாச்சீனகனா இன்ஃபீரியர்னு அர்த்தம் கீழே. பட் அதூர விபர்கிருஷ்ட அவஸ்தா, ரொம்ப தூரம் கீழே இல்லை, நாட் ஃபார் பிலோன்ற அதூரம்னா இதை விட இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டெப்பு கீழே, அவ்வளவுதான். அது என்னது, குறிக்கோள் பிரபத்தி பன்னெண்டு அப்புறம் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறது தான் குறிக்கோளே. அது எப்படி இருக்கலாம் கேட்டா இந்த ஞானம் நமக்கு போகணும். அது சொல்றாரு இங்க, துக்கேஷு அனுத்விக்னமனாகா, உத்விக்ன உத்விக்னா ஒரு மாதிரி ஒரு அஜிடேஷன் இருக்கிறது, அனுத்விக்னா அஜிடேஷன் இல்லாம இருக்கிறது, ஒரு எந்த விதமான பெர்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கிறது. எப்போ துக்கேஷு சுகேஷு விகத ஸ்பிருஹா, சுகம் வந்தோடனே ஆடுறது இல்லை, த்ரோயிங்க பார்ட்டி அப்படிங்கிற உடனே ஏதாவது த்ரோய பார்ட்டின்றான், அதெல்லாம் கிடையாது. துக்கம் சுகம் வந்தாலும் என்னன்னு கேட்டா ஓகே வந்துதா ரைட் ஓகே அவ்வளவுதான். வீதராக பயக்ரோதா, பய ராக பய குரோத மூணு விஷயம் இருக்கு. இதுல இருந்து வீதகானா ஃபார் அவே ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ். ராக பய குரோத, ராகனா பேஷன், பயம்னா ஃபியர், குரோதம்னா ஆங்கர், எல்லாமே ஜஸ்ட் அப்படியே பரிணாமம் தான். சிததீஹி முனி உச்சதே, அப்படி ஒரு சிததி ஒரு ஃபர்ம் விஸ்டமோட இருக்கவனுக்கு முனின்னு பெயர். முனி முனினாலே மனநசீலகான்னு பேர், மனநசீலகா முனிகி. மனநம்னா கேட்டா மெடிடேஷன், அப்படியே தியானம் பண்ணிட்டே இருக்காளு முனிகள்னு பேர். முனிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, மௌன மௌனமா இருப்பா எப்பயும் அவ, அதனால முனினவாருக்கு பேரு. பிரிய விஸ்லேஷாதி துக்க நிமித்தேஷு உபஸ்திதேஷு அனுத்விக்னமனாக ந துக்கி பவதி. பிரிய விஸ்லேஷ சம்ஸ்லேஷம்னா அசோசியேஷன், விஸ்லேஷன் டிசோசியேஷன். எதுலன்னு டிசோசியேஷன்னா பிரியம், நமக்கு மிகவும் பிடித்தான ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துலேருந்து செப்பரேஷன் ஏற்படுறது. அப்ப என்ன ஆறுது, அப்ப துக்கத்துக்கு நிமித்தமா இருக்கு, அப்ப துக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம க்ளோஸ் ஆ இருக்கிற விஷயங்கள்லாம் பரவாயில்ல, தூரமா இருக்கிற விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் கவலைப்பட்டு இருக்கோம், அது போயிருத்தோம் இது போயிருத்தும் கவலைப்பட்டு இருக்கோம். அப்ப எல்லாம் போகக்கூடிய விஷயம் தெரியுது, இருந்தாலும் பாருங்க இப்போ நம்ம கிட்ட பைசா இல்லாம இல்ல, எவ்வளவு ட்ரெஸ் வாங்குறோம், அந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருந்தா ஒரு துக்கம் கோபம் வருது. நம்மகிட்ட அந்த பைசா இல்லையானா இதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் 1800 ரூபாய் வஸ்து வாங்கி திருப்பி இதே மாதிரி கிடைக்க போறது, இந்த பெட்டரா வாங்கி போட்டுக்கலாம் போனோம், நமக்கு அந்த இது இல்ல, இது போயிடுது வாங்கினது போயிடுது, அதுக்குள்ள ஒரு நாள் கவலைப்பட்டு. அப்படி துக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் இருந்தா கூட உபஸ்திதேஷு கிட்டக்கிறதுக்கு சேவை அனுத்விக்னமனாகா துக்கி பவதி. துக்கம் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தும் துக்கம் அடையாம இருக்கிறது. சுகேஷு விகதஸ்பிருஹா, அதே மாதிரி சுகம் வந்ததுன்னா அப்படியா ஓகே ரைட் சந்தோஷம் இருக்கிறது அவள்தான், உடனே கொண்டாடாம இருக்கிறது. பிரியேஷு சன்ஹீதேஷு அப்படி நிஸ்பிரகா, இப்ப மேல போட்டோம் பிரிய விஸ்லேஷாதையும் போட்டோம், பிரியமான வஸ்து போயிடுது, இங்க பிரியமான வஸ்து வந்திருக்கு, அப்பயும் என்ன பண்றான் அப்படி நிஸ்பிரகா, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. சுவாமி தேசிகன் வந்து உஞ்சவிருத்தி பண்ணிட்டு இருந்தார். உஞ்சவிருத்தி பண்றதுன்னா அன்னைக்கு காத்தால தான் டிசைட் பண்ணணும் போய் எத்தனை ஆத்துக்கு போறது, ஒரு பாத்திரம் வச்சுருப்பா அது ஃபுல்லான வந்துடணும் அவள்தான், உடனே 4-5 பாத்திரம் எடுத்துட்டு போய் உஞ்சவிருத்தி பண்றது இல்ல, இருங்க அடுத்த பாத்திரத்துல சொல்ல முடியாது. அன்னைக்கு எடுத்துட்டு போற பவுல் என்னவோ அது ஃபுல்லா எடுத்துட்டு வந்துருந்தாங்க. சில பேர் பரீட்சை பண்ண பார்த்தா, இல்ல சில பேர் நல்லது பண்ண பார்த்தா கஷ்டப்படுறாரு, அதாவது நம்மளா நினைச்சுக்கிறோம் கஷ்டப்பட சௌக்கியமா இருக்கா, நிறைய பேர் பாக்குறோம் நம்ம சௌக்கியமா இருக்கான் பாரு, அவன் ஆத்துக்கு போனா தெரியுது அப்பா நம்ம நிலைமை தேவையில்ல அப்படின்னு நம்ம திரும்பி வந்துட்டு இருக்கோம். இவர் கந்த ஆட உத்தி இந்த காரியம் சொல்றதுனால தங்கத்திலேயே அரிசி மாதிரி பண்ணி அதுல கலந்து போட்டு கொடுத்தாலாம், அதெல்லாம் பாக்கல, ஏதோ அனுசந்தானம் பண்ணி போற ஆத்துக்கு வந்து கொடுத்த கொடுத்தா அவன் மாமி பாவம் தங்கத்தையே பார்த்தது இல்ல, அவ போட்டு அரிசியில் இது பண்ற இங்க பாருக்கோன்னா ஏதோ கலர் வேறையா இருக்கு, பார்த்தா வேற மாதிரி ரொம்ப விஷயம் இருக்குன்னா உடனே பார்த்தாரு, பார்த்தா இதுவா இதெல்லாம் விஷம் வேணாம் சொல்லி பொறுக்கி தூரம் போட்டுட்டாரு. அது மாதிரி தங்கத்தை பார்த்தா கூட கிடைச்சதுன்னு சந்தோஷம் தான் இல்லை, நமக்கு வேண்டாம் எதுக்கு, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். அப்போ வீதராக பயக்ரோதா. இப்ப சொல்ல போற ராகம்னா என்ன? அநாகதேஷு ஸ்பிருஹா ராக. ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கான். அதாவது நம்ம கெட்டிக்காரங்க அந்த எம்என்சிஸ் இருக்கா பாருங்க, நம்மளுடைய இது நம்மளோட சைக்காலஜி அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்றான், இப்போ எல்லா கடையும் கண்ணாடி போட்டுடுறான். முதல்லயே நம்ம எதற்கு வாங்காத வசூல அவங்க தொங்க விட்டுருப்பான். ஒரு வாட்டி ஒரு போச்சு பார்த்துங்க, இந்த வாட்டி அதை அடுத்த வாட்டி வாங்கணும், இந்த வாட்டி போனஸ் வந்தா கண்டிப்பா இந்த விஷயம் தான் வாங்கணும். மனசுல தான் பண்ணிருக்கோம், மனசுல கணக்கு போட்டுட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு காட்டுறான் விண்டோ ஷாப்பிங் சொல்லுவாது, போய் போய் பார்த்துட்டே இருக்கிறது. அப்ப அநாகதேஷு ஸ்பிருஹா, இதுக்கு வாங்கலையா, அது மேல ஆசை, அதுதான் ராகா. ராகான பேஷன். இதுக்கு நம்ம அனுபவிக்கல, புதுசா ரெஸ்டாரண்ட் திறந்திருக்கான், அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, போகணும், ஒரு ஒரு பேஷன், அது சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தத் ரஹிதா, அது இல்லாம இருக்கிறது. சரி, பயம்னா என்னது அப்படின்னு கேட்டா, பிரிய விஸ்லேஷ அப்பிரிய ஆகமன ஹேது தரிசன நிமித்தம் துக்கம் பயம். என்ன அழகா சைக்காலஜி சொல்ல பாருங்க. பயம்னா என்னன்னு கேட்டா, பிரிய விஸ்லேஷ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வஸ்து போயிடுமோன்னு பயம், நம்ம கிட்ட இருக்க வஸ்து போறது. அண்ட் அப்பிரிய ஆகமன, நமக்கு பிடிக்காத வஸ்து வர்றது, நமக்கு பிடிக்காத வஸ்து வர்றது, பிடிச்ச வஸ்து போறது. இதுக்கு ஒரு ஹேத்து இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரண தரிசன நிமித்தம், அந்த காரணத்தை பார்த்த உடனே மனசுல ஏற்படக்கூடிய விகாரம் தான் பயம். அதாவது விசேஷம் ஆகல, விசேஷம் ஆகல, ஆறத்துக்கு முன்னாடியே ஒரு ஏதோ ஒரு ஹேத்து தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன கேட்டா, அதான் பொசஷன், பொசசிவ்னஸ் சொல்லணும். அந்த பொசசிவ்னஸ் வர்றதுக்காக வந்தாலே பயம் ஏ வருதுன்னு கேட்டா, இந்த விஷயம் என்ன விட்டு போயிடும் அப்படின்னு ஃபியர் வருது. முதல்ல வந்த உடனே அந்த அந்த பயம் இருக்கணும். அந்த காரணத்தை பார்த்தவொடனே ஏற்படுற மனோ விகாரம் தான் பயம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஞானத்தோட இதுதான். அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் இல்லை, உள்ள இருக்கிறது ஒரே ஒரு மனசு தான் இருக்கு, அதில் ஏற்படக்கூடிய வேரியஸ் விருத்திஸ் தான் அதெல்லாம். ஸோ முதல்ல ராகா, அடுத்து பயமாறுது, தத் ரஹிதா, அது இல்லாமல் இருக்கிறது. இப்போ குரோதம் என்னன்னு கேட்டால், சுவாரஸ்யமாக சொல்கிறார், பிரிய விஸ்லேஷ அப்பிரிய ஆகமன ஹேத்து பூத சேத்தனாந்தர கதோ துக்க ஹேத்து ஸ்வ மனோவிகார குரோதா. அதாவது புருஷால் ஓரளவுக்கு தேவையில்ல. அதாவது என்ன கேட்டால், ஏன் சொல்ல வேண்டியதுன்னா, டிஸ்கிரிமினேஷனுக்காக இல்லை, லைஃப் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இப்போ ஒரு ஒருத்தர் கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னா வச்சுக்கோங்கோ, மாட்டு பண்ண வரா வச்சுக்கோங்கோ, அப்ப என்ன ஆகுதுங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஒரு ஷேரிங் நடக்கிறது. இப்போ அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கான், இப்போ ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் ஆக போறான். இப்ப முதல் இது என்ன தோன்றது கிடையாதுல, பிரிஞ்சு போயிடுவாலும் பயம் வருது முதல்ல. அதாவது முதல்ல எல்லாருக்கும் மாட்டு பண்ண வரணும், யாரும் வரணும் நினைக்கல, மாட்டு பண்ண வரணும் நினைக்கிற எல்லாரும். வந்த உடனே என்ன கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியர் ஃபேக்டர் வருது, போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன கேட்டா, அதுக்கு ஏதாவது ஹேத்து தெரிஞ்சா உடனே குரோதம், அந்த பயமானது இப்ப கோபமா மாறுறது. அதனாலதான் நிறைய இடத்துல புரிஞ்சுக்காதான் சண்டை வர்றது. காரணம் கேட்டா, விட்டு கொடுத்தா சண்டை இல்லை, பட் சம்டைம்ஸ் விட்டு கொடுக்க முடியாம போறதுனால அந்த ஒரு முதல்ல பயமானது குரோதமாறுது. இப்ப பிரிய விஸ்லேஷ அப்பிரிய ஆகமன ஹேத்து பூத சேத்தனாந்தர கதஹ, இன்னொரு சேத்தனாந்தரம், இன்னொரு வெற்றி வரா. இப்ப பசங்க இருக்கா, பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா பயமா இருக்குன்னா, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிட்டு வச்சுக்கோ, உடனே என்ன பண்ற, நம்ம மேல இருக்கிறதுல அவளுக்கு போயிடுறது. இதெல்லாம் ஃப்ரெண்டு சொன்னா, அப்ப நம்மளை விட்டு ஒரு செப்பரேஷன் ஆறுது, அங்க பிசிக்கல் இல்லாட்டி கூட ஒரு செப்பரேஷன் ஆறுது. முதல்ல அம்மா அப்பா சொல்றத கேட்கறதுங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு போன டீச்சர் சொல்றத கேட்கறா, டீச்சரும் போய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் வந்துடுறான். அப்ப என்ன இருக்கு, ஏன் நமக்கு அந்த பயம் இதெல்லாம் வருதுன்னு கேட்டா, அந்த பிரிஞ்சு போயிடுவாளன்ற ஒரு எண்ணம் வருது, அது பயம். அப்புறம் யாரு பிரியறதுக்கு ஹேத்துவா நமக்கு தோன்றுறாளோ அவ மேல அது ஆங்கரா மாறுறது. அந்த பிடிக்காத பையனும் ஆத்துக்கு வந்தாலும் நம்ம கோபம் வருது, ஏன்னா அவன் கெடுக்கிறான் இல்லையா, நமக்கு தோன்றது இதுதான் நம்மளை செப்பரேட் பண்ண போறோம். அந்த பயமானது என்னாச்சு, இப்ப குரோதமா மாறுது. துக்க ஹேத்து மனோவிகாரா குரோதா, இதுதான் நம்ம பிரிக்க போறது. அப்ப அது மேல ஒரு கோபம் வருது, இல்ல வேண்டாத விஷயத்த கொண்டு வச்சுட்டு போக போறது, அது கோபம். ஒருத்தர் ராத்துல அவருக்கு புஸ்தக குழு, இப்ப பாரு நிறைய புத்தகம் ராத்துல அடிக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்டூடெண்ட் வரச்சே போச்சு, சுவாமி இந்த புத்தகம் வேண்டதுன்னு கொடுக்குற வழக்கம் உண்டு. இப்ப வாத்து மாமிக்கு பயங்கர கடுப்பு, இதுல எங்க கொண்டு வைக்கிறது, இப்ப புத்தகம் இதை மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்காரு, யாரும் துப்பு தட்டுறது துடைக்கிறது பெருக்கிறதுலாம். இப்ப அந்த ஸ்டூடெண்ட் வந்தாலே அந்த மாமிக்கு கோபம், ஏன்னா அவன் வேண்டாத விஷயத்த கொண்டு வந்துருக்கான் டெய்லி. அப்படி வேண்டாத விஷயம் என்னவோ அதை குழந்தை குழந்தை கொடுத்துட்டு இருக்கான்னா, அப்ப அவனை பார்த்தா கோபம் வருது, வந்துருத்தாது சரி இந்த புத்தகத்தை குழந்தை கொடுக்க போறதுன்ற யாரு வைக்கிறது. ஏன்னா இதுதான் நமக்கு, அப்ப அந்த துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த பார்த்தோன்னே அந்த பயமானது குரோதமா மாறுது. தத் ரஹிதா ஏவம் பூதா முனிஹி, முனிகின்னு ஆரிப்போ இப்படிப்பட்டவன் தான் முனி. ஆத்ம மனநசீலஹ, ஆத்மாவை மாத்திரம் சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு சக்தியை உடையவன். ஸ்தித தீஹி உச்சதே, அவனுக்கு தான் என்ன பேரு, ஸ்தித தீஹின்னு பேர். இது என்ன எங்க இது பார்த்தா ஏகேந்திரியன்னு ஒரு இது இருக்கு, அங்க எல்லாம் வேரியஸ் டேர்ம்ஸ் தான், வேரியஸ் சம்யா தான், எல்லாமே வேரியஸ் லெவல்ஸ்ல வேற வேற பேர் கொடுக்கறது. அதுக்கு ஏகேந்திரிய ஏகேந்திரியன்னு கேட்டா மனதுல வந்து அந்த ஔத்சுக்கியம் மாத்திரம், ஔத்சுக்கியம்னா அதாவது மான அபமான விஷயம், வெளி விஷயங்கள்லாம் விட்டாச்சு, இந்த ஆத்மாக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாத்திரம், இது சம்பந்தப்பட்டது மாத்திரம், கொஞ்சம் ஈகோ இருக்கும், கொஞ்சம் அகங்காரங்கள்லாம் கூட அந்த ஸ்தித்தில இருக்கும். இதுல உதாரணம் பார்க்க இந்த முன்னாடியே சொல்லியிருக்கோம், பட்டினத்தார கதை தான். பட்டினத்தார என்ன பண்ண எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு போனார், விட்டுட்டு போனா கூட அந்த வயல்வர்களை படுத்துட்டு இருக்காரு, படுத்துட்டப்ப ரெண்டு பேரும் கேள்வி கேட்கிறார், கேட்ட உடனே அவருக்கு தன்னை பத்தி சொன்னான்ற ஒரு இது ஏற்படுறது, உடனே கையோ இதே தலை பேச்சையோ எடுத்துட்டு, அப்ப எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டு வரும் துண்டை ஒருத்தின்னு போயிருக்கார். இருந்தா கூட அவருக்கு அந்த அகங்காரம் அந்த ஔத்சுக்கியத்தை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பனால ஏகேந்திரித்தான கேட்டா வெளி விஷயங்கள்லாம் விட்டா கூட இன்னும் அந்த பேஸ் லெவலில் கொஞ்சம் வாசனைகளோ இல்லை தன்னை பத்தின ஒரு மான அபமான இத்தியாத விஷயங்கள்லாம் இருக்கிறது. அவளுக்கு என்ன கேட்டா சுகத்துங்களை பத்தி கவலை இல்லை, அவளுக்கு துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் ஒரே மாதிரி இருப்பா, பட் இருந்தாலும் ஸ்டில் தே நாட் ஓவர் கம் தி இன்னர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மைண்ட். அதுதான் வந்து ஏகேந்திரியன் அதுக்கு பேரு, இது இன்டர்னல். இது அடுத்து சொல்ற ததஹ அர்வாச்சின தசா போச்சதே, இதை காட்டிலும் ஒரு கீழான நிலை இருக்கு, அது என்னன்னு கேட்டா சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, யஹ சர்வத்ர அனபிஸ்னேஹ தத்தத் பிராப்ய சுபாசுபம். அனபிஸ்னேகம் சொன்னதுனாலேயே கொஞ்சம் ஸ்னேகம் இருக்கான், கம்ப்ளீட்லி நிஸ்னேகமா இல்ல, கொஞ்சோண்டு ஆசை லோ லெவல்ல இருக்கு. என்ன சர்வத்திலும் எல்லா இடத்துலயும் தத்தத் பிராப்பி சுபாசுபம், அந்தந்த சுபமோ அசுபமோ நல்லதோ கெட்டதோ அடைஞ்சி ந அபிநந்ததி ந துவேஷ்டி, வந்தா ஓகே வரலையா பரவாயில்ல, வந்தது பிடிக்காததும் திட்டுறது இல்லை, பிடிச்சது போனாலும் அவ வந்து வெளில காமிச்சுக்கிறது இல்லை. தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவனுடைய பிரஜையானதும் அறிவானதும் பிரதிஷ்டிதமாக இருக்குங்கிறார். யஹ சர்வத்ர பிரியேஷு அனபிஸ்னேக உதாசீனஹ, வேண்டான்னு மறுக்கல, கொண்டு வச்சா ஓகே அப்படின்ற அவள் தான், அதனால ஒன்றும் பெரிய கொண்டாட்டம் இல்லை, உதாசீனா இருக்கா. பிரிய சம்ஸ்லேஷ விஸ்வேஷ ரூபம் சுபாசுபம் பிராப்திய அபிநந்தன துவேஷரஹித சோபி சித்தப்பிரஜக, வரதுனால அவளுக்கு பெரிய வேண்டான்னு சொல்றது இல்லை, பிரிய விஷயம் வந்து போச்சுனாலும் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றது இல்லை, சரி ஓகே ரைட் அப்படின்னு இருக்கா. அபிநந்தன துவேஷரஹித, கொண்டாடுறதும் இல்லை துவேஷிக்கிறதும் இல்லை. இவாயிரம் கேட்டா இவாளும் சித்த பிரஜால் தான் சொல்றார். அதுக்கு அங்க பார்க்கச்சு வெத்திரேக்கான பேரு, வெத்திரேக்க சஞ்ஞானம் கேட்டா நமக்கு நமக்கே தெரியும் நம்ம எதெல்லாம் வீக்னு நமக்கு தெரியும். அப்ப நம்ம எந்த எது நமக்கு வீக்னஸோ அந்த வீக்னஸ் நம்ம அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சில பேர் இருப்பா இப்படி சொன்னது உண்டு, 100 பேர் இருக்கா வச்சுக்கோ மனுஷா, அதுல வந்து 5 பேர் நல்லவாளா இருப்பா, 5 பேர் நல்லவாளா இருப்பா, 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வேர்ஸ்டா இருப்பான், 90 பேர் நடுவில் மாட்டேன்டவா. இந்த 90 பேருக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அவ எது வரைக்கும் தப்பு பண்ணாம இருப்பான்னு கேட்டா எப்ப அவளுக்கு தப்பு பண்ண சந்தர்ப்பம் கிடைக்காம இருக்கோ அது வரைக்கும், தப்பு பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு வச்சுக்கோ தப்பு பண்ணிடுவான், அந்த மாதிரி நிலைமையில் இருப்பா. சில பேர் இருப்பா தப்பு பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தப்பு பண்ணாமே இருப்பா, அவதான் அந்த 5% நல்லவா. இந்த மிச்சம் 5 பேர் இருக்கா பாருங்க, 5% இருக்கா பாருங்க, தப்பு பண்றதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினு தப்பு பண்றவன் அவன் தான், அதான் மணிபுலேஷன். அதாவது எ ரோ கேனாட் பி எ ஃபூல் வர், ப்ரொஃபசர் அண்ணா ஒருத்தருக்காரு, எ ரோ கேனாட் பி எ ஃபூல் வர், தப்பு பண்றவன் கிரிமினல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் முட்டாள் கிடையாது, பயங்கர புத்திசாலி, சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினு அவன் தப்பு பண்றான் இல்லையா. இப்ப சிலதெல்லாம் நம்ம ஹானஸ்டா பேசியாங்க, ஏன்னா அந்த யோகா ஃபீல்டில் இருக்க டாக்டர் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கா எவ்வளோ கேள்விப்படுறோம் நியூஸ். சில டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இது வந்தாலும் கண்ட்ரோல்டா இருக்கா, சில பேர் என்ன பண்ண கேட்டீங்கன்னா மேனிபுலேட் பண்றா பேஷண்ட்ஸை, தேவையில்லாத விஷயங்கள்லாம் மேனிபுலேட் பண்ணி அவா தே டென்ட் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஏன் கேட்டீங்கன்னா அவளுக்கு அந்த எண்ணமானது அந்த சந்தர்ப்பம் வரைச்சு இவாள் என்ன பண்றா ஒரு இதை கிரியேட் பண்ணி தி மேக். சில பேர் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா எது வந்தாலும் அவள் அது அச்சலமா இருக்க புத்தியானது. அப்போ நமக்கு தெரியும், அப்ப முதல்ல நமக்கு தெரியும் எனக்கு அங்க போனா காபி சாப்பிடணும் தெரியும், வேண்டாம் நான் வரல, வந்தா சாப்பிடணும் வேணாம் வர. முதலே அவாய்ட் பண்ணிக்கிறது, எதெல்லாம் ஜெயிச்சுட்டோமோ அதை பத்தி கவலை இல்ல, எதெல்லாம் ஜெயிக்கணுமோ அந்த அந்த விஷயம் சப்ஜெக்ட் அவர்சல்ஸ் டு தோஸ் சிச்சுவேஷன்ஸ். எதுக்கு தேவையில்லாத இல்லையா, ஏன் பனமரத்துக்கு போனேன் என் பால குடிப்பானே, இல்ல இல்ல நான் என்ன தெரியும் நான் என்ன பண்றேன்னு ஏன் போவானே, வீரா போய் பேசி போயிட்டு அங்கே ஏன் தப்பு பண்ணுவானே, தேவையில்லை. அப்படிப்பட்ட ஸ்டேஜ வெத்திரேக்க, அப்ப என்ன பண்ற அவ உஷாரா, வந்தா ஓகே வரலனா பரவாயில்ல, அந்த மாதிரி ஸ்தித்தில இருக்கா. அங்க வரைச்சு அது வெத்திரேக்கன்னு அதுக்கு ஒரு சம்யா கொடுக்குறா. இது இந்த நிலைமை இங்க இருக்கு. கடைசியில் பேசிக் லெவல் சொல்ல போற, ததஹ அருவாச்சீன தசா புரோச்சதே யதமான சம்யான்னு அங்க பேர் இருக்கு யோகசாஸ்திரத்துல. இங்க வந்து சொல்றார், யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியாத்யேப்யஹ தஸ்ய ப்ரஜ்ஞா ப்ரதிஷ்டிதா. கூர்மஹனா ஆமை. லோகத்துல நிறைய ஜந்துக்கள் இருக்கு, நான் வேடிக்கை நினைப்பேன் அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டை தூக்கிட்டே போறது, அதாவது தான் இருக்கிறதும் அங்கதான் அந்த ஷெல் தான், அது தூக்கிட்டே போறதுன்னு நம்ம நம்ம எல்லாம் நம்மளும் அப்படிதான் இருக்கோம். எங்க போனாலும் பெரிய சாமான எடுத்துட்டு போறோம், எங்க போனாலும் ஏன்னா நம்மளால விட்டு இருக்க முடியல. அப்ப சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இங்க பாத்துல தெரியல, குப்ப குப்பையா இருக்கும் மேலாம், அது உள்ள போய் ஒழிஞ்சுக்கும் எல்லாமே, அதாவது டேஞ்சர் வந்து வச்சுக்கோ டக்குன்னு ஒழிஞ்சுக்கும். அந்த மாதிரி இந்த ஆமையான என்ன பண்ணுறது கிட்ட, தனக்கு எப்ப ஒரு பிடிக்காத இது வருதோ, ஏன் ஆமை எடுத்துட்டுக்கான அஞ்சு லிம்ஸ், தலை நாலு கால், நம்ம இந்திரியங்கள் அஞ்சு இருக்கு, அதனால இங்க ஆமை எடுத்துட்டுட்டார். அயம் கூர்மகன் அங்காணீவ சர்வசகா சம்ஹரதே, எப்படி ஆமையானது டக்கு தன்னுடைய லிம்ஸ் எல்லாம் உள்ள இழுத்துக்கிறதோ, அது மாதிரி இந்த பேசிக் லெவல இருக்கான் இல்லையா, போன வெத்திரே கேட்க சொன்னதனால இன்னும் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சின்ற உடனே அதுல தப்பிச்சுக்கிறது, வேண்டாம்ப்பா நான் ஒதுங்கி போறேன் அப்படிங்கிறது. எதா சம்ஹரித்து அயம் கூர்மஹ, இப்படி இந்த கூர்மமானது தங்களுடைய தன்னுடைய அங்கங்கள்லாம் வந்து இழுத்துக்கிறதோ, அது மாதிரி இந்த ஆளும் இந்த யோகி என்ன பண்ற, அயம் அயம் அபி சம்ஹரது, எங்க இருந்து, எதை, இந்திரியாணி இந்திரியாணி சம்ஹரது, எங்க இருந்து, இந்திரியாச்சேபியா, ஏன்னா ஒரு ஒரு இந்திரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அதனுடைய அதனுடைய இஷ்டமான வஸ்து. காதுனா சத்தம், கண்ணா காட்சி, மூக்குனா ஸ்மெல், அந்த மாதிரி. அப்ப அதுதான் அர்த்தம், இதுதான் இந்திரியம். அப்ப என்ன பண்ண, ஸ்ட்ரிக்ட தடுக்கிறது. சில சமயம் தோன்றது நமக்கு இந்திரியங்கள்ல ஷார்ப்பா இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன்னா ஷார்ப்பா இருக்க இருக்க இன்னும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தியா இருந்தே இருக்கு. ஒரு சமயம் தோன்றது காது இருக்கு அந்த மாதிரி தான் தேவையில்தான், ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் காதுல விழாமையே இருக்கு, இல்லாட்டி அங்க ஏதோ பேசிட்டு இருக்கா, என்ன பேசுறாத்துல என்ன வந்தா, இதெல்லாம் பாருங்க கண்ணு கொஞ்சம் கம்மியா இருந்தா, என்ன தேவையோ ஒரு 10 meters எல்லாம் இருந்தா போடும் தோன்றது, அவ்வளவு ஷார்ப்பா இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. அப்படி என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, எல்லாத்தையும் தனக்குள்ள அடங்கிக்கிறான், வேண்டாம் அப்படின்னு நிக்கிறது. அதனாலதான் முதல்ல அந்த காலத்துல யோகிகள்லாம் முதல்ல வெளில ஊர் விட்டு வெளில போயிடுவான். அவெல்லாம் யோகானா யோகாவா இருந்தா, யோகியா இருந்தா, யோகா சென்டர்ல பேசுறதுக்கு பயமா இருக்கு. இந்த காலத்துல அப்படி இல்லை, யோகியா இருக்கா, மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல இறங்குறா, லேட்டஸ்ட் பிராண்ட் டி ஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு வர, ஆனா ஜனங்க போயிட்டு தான் இருக்கா அவகிட்டயும், அது எதுக்கு போறா தெரியல. ஆனா உண்மையான யோகியா இருக்கிறவா அவ, அந்த வைராக்கியத்தோட இருந்தவ. இந்திரியாணி இந்திரியார்த்தேபிக தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவனுடைய பிரஜையான பிரதிஷ்டிதமா இருக்கு, அவனும் சித்த பிரஜன் தான், ஆனா எங்க இருக்கான், ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கான். சரியா, அவன் தெரிஞ்சுக்கிறான் முதல்ல எது எது எது வந்து சாரம், எது அசாரம், எது விட வேண்டியது, இதெல்லாம் என்ன பண்றான், குருக்கள்லாம் அடைஞ்சி தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சிருந்தவனே விட வேண்டிய விஷயங்கள்லாம் விடுறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கான். எதா இந்திரியாணி இந்திரியார்த்தான் ஸ்பிரஷ்டும் உத்யுக்தானி, எப்போ இந்திரியங்கள்லாம் தங்களுடைய அர்த்தங்களை நெருங்கிறதோ போறதோ அப்ப என்ன பண்றான், ததா ஈவ கூர்மக அங்கானி இவ இந்திரியார்த்தேபிய சர்வசக பிரதிசம்ஹிருத்ய. ஏன்னா ஒரு விஷயத்த வாங்கி வச்சாதான் ஆத்தல் நமக்கு டெம்டேஷன் வருது, ஏன் கடைக்கு போனா ஏன் லேஸ் சிப்ஸ் வாங்கி வைப்பானே, வாங்கி வச்சப்படி நான் அதை பார்க்க பார்க்க சாப்பிடணும் தோன்றது, கடைக்கு போறோமா அந்த அந்த செக்ஷனுக்கு போக கூடாது, போச்சேவே இதுக்குள்ளதான் போகணும், 100 ரூபாய் காசு எடுத்துன்னு போறது, என்ன போனோமோ வாங்கி வந்துடுறது, அப்படி அப்படி இருக்கிறது. அப்ப பிரதிசம்ஹிருத்ய மனஹ ஆத்மனி ஏவ ஸ்தாபயதி, அதாவது இன்னைக்கு தேதிக்கு என்ன எக்ஸாம்பிள் போறோம்னா, இந்த நெட் இன்டர்நெட் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. நல்ல விஷயங்கள்லாம் சொல்றா, என்ன நல்ல விஷயம், ஒண்ணும் இல்ல, தேவையா நியூஸ்ல ஃபீடு ஃபீட்னு வந்துட்டே இருக்கு, என்னமோ உட்காந்து கவலை பண்ணிருக்கான், என்னடா கவலைன்னா, ஆப்கானிஸ்தான்ல குண்டு போட்டா 100 பேர் செத்து போயிட்டாங்க, உனக்கு என்னடா வந்து அதனால கேட்டா சொல்ல தெரியல, இல்ல 100 பேர் குழந்தைகள்லாம் போயிட்டு இருந்தா சரி போட்டோம், ஏன் நம்மளா பாருங்க தேவையில்லாத விசாரங்களா, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளே ஓயல, இதுல இந்த நியூஸ் வேற பார்த்துட்டு அங்க இவ்வளவு போயிட்டாலே போயிட்டாலே போயிட்டு தான் இருக்கான். இன்டர்நெட்ன்றது நீங்க மேஜர் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கு. அப்ப நமக்கு எது தேவையோ அதுல எடுத்துக்கிறது பெட்டர். எப்ப பாரு ஒய்ஃபை, எப்ப பாரு டேட்டா வச்சுட்டு வைஃபை பாஸ்வேர்ட் பஸ்ஸு இல்லையா, அதை பார்த்துட்டு இருக்கோம். நீ பஸ்ல போச்சு பாக்குறேன், எந்த டிராவலா இருந்தாலும் அந்த பசங்க யூத் தான் பெரிய போன் ஒரு படம் ஓடுறது அதை பார்த்துட்டு ஜேர்னி முழுக்க கண்ணுக்கு இவ்வளவு கெடுதல் பாருங்க. பஸ்ல உட்காந்துருக்கான் பார்த்துட்டு பாருங்க. ஏன்னா இன்டர்நெட் வந்து அப்படி நம்மள இது பண்ணியிருக்காரு. அப்ப ஃபர்ஸ்ட் திங் டு அவாய்ட் கிடையாது நெட்டு தான். நெட் இல்லாம இருந்தாலும் பாதி நிம்மதியெல்லாம் தோன்றது. அது மாதிரி எதா சம்ஹரத்தேச்சு அயம் கூர்மஹா, அவனும் யாரு, அவனும் சித்தப்பிரஜன் தான். ஏவம் சதுர்விதா ஞான நிஷ்டா பூர்வ பூர்வ உத்தர உத்தர நிஷ்பாத்தியாக இது பிரதிபாதிதம். இப்ப என்ன கேட்டா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு லெவல். இப்படிப்பட்ட ஞான நிஷ்டா ஞான நிஷ்டானா ஞானத்திலே நிஷ்டையா இருக்கிறது. அதுல ஒவ்வொன்றும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு அட்டன் பண்றதுல. இது கடைசியா சொன்னதுதான் லோ லெவல், ஒன்னு ரெண்டு மூணு நாளும் போறது. இது பிரதிபாதிதம் அவைகளுடைய கஷ்டத்தையும் சொன்னார். எப்படி எவ்வளவு கஷ்டமான நிலைமைன்னு சொன்னார். இதானின் ஞான நிஷ்டாயாக துஷ்பிராபதாம் தத் பிராப்தி பாயம்ச்சு ஆக. இப்ப சொல்ல போறார் எவ்வளவு கஷ்டம் இது. 59 இல்ல 60 சொல்ல போறார். 59 வந்து அந்த கடைசி ஸ்திதி என்ன, இத பர வைராக்கியத்துக்கு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம், எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு 60 சொல்ல போறாரு எவ்வளவு கஷ்டம் இதுன்னு சொல்ல போறாரு. ஏன்னா அதனாலதான் கிருஷ்ணன் சொல்ல போறாருன்னா கர்மயோகத்தை பண்ண சொல்றாரு. ஏன்னா கர்மயோகம் பண்றது ஈஸி. கர்மயோகம் பண்ணிச்சு என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்திரியங்களை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றது இல்லை. ஏன்னா அந்தந்த கர்மாவை பண்ணிச்சு இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் அதை அனுபவிக்கிறது. இந்திரியங்கள் மொத்தமா கண்ட்ரோல் பண்ணல, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஞானத்திலே இருக்குன்னு ரொம்ப கஷ்டமான காரியம். என்ன பண்றான்னு கேட்டா, அப்போ அந்த இந்திரியங்களை கொஞ்சம் கண்ட்ரோல்டா ஃபீட் பண்றோம். ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் சுகர் சாப்பிட்டுக்கும் ஆசைக்கு, அதுக்கு மேல போட்டுக்காது. அந்த மாதிரி அந்த கர்மாவை பணிச்சு என்ன கேட்டா, இந்திரியங்கள் அர்த்தத்தோட சேர்றதுனால ஒரு ஒரு சஸ்டைனபிள் குரோத்தா இருக்கு. ஒரேடியா கண்ட்ரோல் பண்ணணும், ஜாஸ்தியா இழுத்துட்டு போறது அந்த மாதிரி இல்லாம. அதான் கிருஷ்ணன் சொல்லப்படுறாரு ஞான யோகமானது எல்லாருக்கும் ஈஸி கிடையாது, நீ கர்மயோகத்தை பண்ணி சொல்லப்படுறது. அப்ப விஷயா அவினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜரசோப்யஸ்ய பரம் துஷ்பானி வர்த்ததே. இப்போ விஷயங்களே என்ன பண்ணுதுன்னு கேட்டா வினிவர்த்தே, விஷயமானது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இனிமேல் இவங்கிட்ட போய் போன கிளாஸ்லயே சொன்னோம் அதை சாங்கேதத்தை சொல்லிச்சு, எப்படி நர்த்தகி இவ பிரகிருதி என்ன பண்றதா, ஒரு நர்த்தகி மாதிரி ஒரு டான்ஸ் இதுல ஒரு ஆடிட்டோரியத்துல டான்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருக்கு, இனிமேல் இவ பாக்குறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு பிரகிருத்தியே விலகிடுறதான் புருஷனை விட்டு சாங்கேதான் சொல்றான். அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது வினிவர்த்தந்தே யாருகிட்ட, நிராகாரச தேகினஹா, இந்த தேக இந்த இந்த ஆத்மா கிட்ட போறதுனால நம்மளால அவங்களும் பிரயோஜனம் இல்லை, அவன் பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாம் வினிவர்த்தந்தே போயிடுறதுதான். ரசவர்ஜ ரசோப்பிய பரம் ரசஹ ரசன் அந்தத்துல அந்த ரிலிஷ் அந்த டேஸ்ட் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். விஷயம் இல்லாட்டி கூட அனுபவிச்சதுனால அந்த அந்த ஒரு டேஸ்ட் பண்ண ஒரு ஸ்மிருதி இருக்கும், சம்ஸ்காரம் இருக்கணும், அது இருந்துட்டு இருக்கும். அது என்ன பண்றது, ரசோபி அசிய பரம் துஷ்டுவா நிவர்த்ததே, அதுவும் போயிடுது. அந்த ரிலிஷும் அந்த பரம் துஷ்டுவா பரம் துஷ்டுவானா எப்ப ஆத்மாவலோகனம், இது வந்து ஒரு ப்ராசஸ் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபோர்த் லெவல்ல வந்து இந்த ஆத்மாவலோகனம் அடைஞ்சிட்டு வச்சுருக்கோம். உடனே கேட்டா இந்த பாக்கிய விஷயங்கள் ரசங்களும் போயிடுறது அப்படின்னா, அதாவது மனசுக்கு மொழியை சொன்னோம், மனசானது ஒரு கொடி மாதிரி, அதுக்கு ஒரு சப்போர்ட் எப்பயும் தேவை, சப்போர்ட் எல்லாம் இருக்காது, அதுக்கு ஆலம்பனம் போகணும். அப்படி இந்த விஷயங்கள் எல்லாமும் கண்டிப்பா ஆலம்பனம் தான், நம்ம பாக்குறது கேட்கறது நுகர்றதெல்லாம் கூட ஆலம்பனம் தான் மனசுக்கு. ஆனா இவைகளாம் நீச்சமான வஸ்துக்கள். ஒரு உயர்ந்த வஸ்துவை காட்டிட்டா அப்ப மனசானது கம்ப்ளீட்டா இன்வெர்டா டேர்ன் ஆயிடுறது. அப்படி அது இன்வெர்டா அந்த அந்த விஷயத்திலேயே பரமா இருக்கக்கூடிய விஷயத்திலேயே லயிச்சிருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்தா கூட அதுக்கு ஒண்ணும் இதனால ஒன்றும் இதுவே இல்லை, சலனமே இல்லை. பரம் துஷ்டுவா நிவர்த்ததே, அப்படிப்பட்ட ஒரு சுகதரமான ஒரு இதை பார்த்துட்டு ஆத்மாவலோகத்தை அடைஞ்சிட்டு இந்த சொச்ச இது இருக்கே அந்த சம்ஸ்காரங்களும் போயிடுறது அப்படிங்கிறது. இந்திரியானாம் ஆகாரோ விஷயாக, இந்திரியங்கள்லாம் நெருப்பு மாதிரி வச்சுட்டோம்னா அதுக்கு போடக்கூடிய தீனி தான் அந்த விஷயங்கள்லாம். வயிறு இருக்கு பாருங்க, நம்ம போட போட சாப்பிட்டு சாப்பிட்டு அது கேட்டுருந்தா இருக்கு. அதான் தேசிகன் சொல்றாரு 50% தான் சாப்பிடணுங்கிறது, 100% கெபாசிட்டினா 50% சாப்பிடுவாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோணச்சோ நிறுத்திடணும், அதுதான் சரி 50% கண்டுபிடிக்கிறேன் சாப்பிட்டுட்டே இருந்தா வச்சுக்கோ, அப்ப தெரியாது. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோணச்சே நிறுத்திடணும், மிச்சத்துக்கு வேணா தீர்த்த சாப்பிடலாம். அதுக்கு மேல வேணா கேப், ஏன்னா கஷ்டப்படுறான் பாருங்க. சாப்பிட்டுட்டு நகரம் இல்லை, இழந்துக்கு முன்ன உட்காரம் இல்லை, அப்புறம் வேடிக்கை ஜோக் சொல்லுவா. பஸ்ல டிரைவருக்கு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருந்தானா, உட்காந்துருந்தது அடிக்கடி ஒரே எதிர்த்துன்னு வருது அவனுக்கு. டிரைவர் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. டிரைவர் உரமா நிறுத்திட்டு, இப்போ உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா வேணா கை விரல்கள்லாம் விட்டுட்டு போய் ஏதாவது வாமிட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு அவன் சொன்னானா, என்ன புரியாம பேசுற, விரல் விடுற அளவுக்கு கேப் தான் சாப்பிட்டு வந்துருப்பேன். அப்படி சாப்பிட்டா என்ன பண்றது சொல்லணும், இப்படி சாப்பிட்டு மேல தீர்த்த கூட சாப்பிட முடியாம இருந்தா சபலம் யாரை விடுறது சொல்லுங்க. இன்னும் ஒண்ணு சாப்பிட்டா தேவையில்லை எல்லாருக்கும் தோன்றது. அப்ப அது மாதிரி சாப்பிடாம வயிற்றுக்கு என்ன வேணா 50% கேப் சாப்பிடுறது, கொஞ்சம் தீர்த்தம் மிச்சத்துக்கு வாயும். அப்படி இருக்கிறவாளுக்கு அந்த விஷயங்களும் என்ன இருக்குன்னு கேட்டா, தானா இவர்த்தன் தேனர் இந்திரியானாம் ஆகாரோ விஷயாக, இந்திரியங்களுடைய உணவு தான் அந்த விஷயங்கள். நிராகாரஸ்த விஷயேபியஹ பிரத்யாகிருத இந்திரியஸ்த தேகினோ விஷயாக வினிவர்த்தமானாக ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே. அப்ப அப்படிப்பட்ட நிராகாரத்தின அப்படி உணவே கொடுக்கப்படாம பழகி வச்சிருந்துக்கிற இந்திரியங்கள் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் விஷயேபியஹ விஷயங்கள் கிட்ட இருந்து பிரத்யாகிருத இந்திரியஸ்ய அதாவது பின்னுக்கு தள்ளப்பட்ட கண்ட்ரோல் பண்ணப்பட்ட இந்திரியத்தை உடையவாளுக்கு விஷயாக வினிவர்த்தமானாக விஷயங்கள் தானா விளைகிறது. ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே, ரசகன என்னது ராகஹ, ராகஹன ஒரு ஆசை, விஷய ராகோன நிவர்த்ததே இத்தியர்த்தஹ. அப்போ இன்னும் பரமான ஆத்ம அனுபவம் ஏற்படல, விஷயங்கள்லேருந்து வந்துட்டான். அப்போ அவனை விஷயங்கள் சேரப்போறதில்ல, ஆனா அவைகளால் ஏற்பட்ட ஆசைகள் இருந்துட்டு இருக்கு கொஞ்சோண்டு. அது கூட எப்ப போறது கேட்டா, ராகஹ அப்பி ஆத்மஸ்வரூபம் விஷயபிய பரம் சுகதரம் திருஷ்டுவா வினிவர்த்ததே. அந்த ராகம் சம்ஸ்காரங்களும் கூட எப்ப போகும் கேட்டா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்ம அனுபவத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அதுவும் போயிடுறதுன்னு சொல்லி சொல்றார். இதுல ஜஸ்ட் குயிக் சம்மரி, முதல் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, யதமான சம்யாக்கு என்ன இது அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள்லாம் வந்து விஷயங்கள்ல இருந்து பிரிக்கிறது. அதாவது நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாதான் மனசு கண்ட்ரோல் ஆகும், அப்புறம் தான் ஆத்மா உலகத்துக்கு போக முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டா, எல்லா இந்திரியங்களும் பொதுவாக கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றது. ரெண்டாவது என்னன்னு அடக்கப்பட்ட இந்திரியங்களை அடக்கின அப்புறமா அந்த ராகமானது ஆசை அந்த உள்ளுக்குள் இருந்துட்டே இருக்கும், எப்பவுமே எக்ஸ்ப்ளோர் ஆகும் ஆசை. அதை என்ன பண்ணும் கேட்டா, அதை கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு கேட்டா, வந்தா ஓகே வரலன்னா பரவாயில்ல, இப்படி ஒரு நிலைமையை ஆட்டிடியூட்டை வளர்த்துக்கிறது லைஃப்ல. மூணாவதுன்னு கேட்டா, அப்படி விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா போனா கூட ராகம் மாத்திரம் சம்ஸ்காரங்கள் மாத்திரம் இருந்துட்டே இருக்கும். அதனால தான் எவ்வளவு பெரிய யோகிகளா இருந்தாலும் கஷ்டம்னு சொல்றார். விஷயோபி விஸ்வாமித்திரலாம் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் என்னாச்சு, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவ்வளவுதான், அதுல அவர் புகுந்துட்டார். கடைசியில் என்ன கேட்டா, அப்படிப்பட்ட அனாதி வாசனைகளையும் மேல கிளம்பாத மாதிரி அடைக்கிடுறது. ஒன்ஸ் எக்ஸ்டிங்விஷ் ஆயிடுச்சுன்னா திருப்பி வரப்போறது இல்லை. வெத்திரேக்கத்துக்கு ஏகேந்திரத்துக்கும் ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ் தான். என்ன கேட்டீங்கன்னா, ஏகேந்திரியமானது வெத்திரேக்கத்தை காட்டில வசந்தது, வெறும் அந்த சம்ஸ்காரங்கள் மாத்திரம் அதுல இருந்துட்டு இருக்கும். அண்ட் ஒன் பாயிண்டடா மனசுதான் நம்ம வந்து இனிமேல் உள்ளுக்குள்ள போக்கஸ் பண்ணுன்ற தீர்மானத்தோட இருக்கும். வெத்திரேக்கம் கேட்டீங்கன்னா இன்னும் அந்த பாக்கிய சம்பந்தம் இருந்துட்டே இருக்கும், அதாவது கான்சியஸா இதை அவாய்ட் பண்றதுன்றது. எத்தமானது ஆரம்ப ஸ்டேஜ், எத்தமானத்தோட எண்டு வந்து வெத்திரேக்கம், வெத்திரேக்கத்தோட எண்டு வந்து ஏகேந்திரியம், ஏகேந்திரத்தோட எண்டு வந்து இது வஷிகாரசம். அந்த மாதிரி ஓகேவா. இப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல கொஞ்சம் குறிப்பு கொண்டு வந்தேன், எப்படி ஒரு சிபதியெல்லாம், அதாவது நமக்கு அந்த காவியங்கள்லாம் எதை காட்டுறதுன்னு கேட்டா, நமக்கு பிராக்டிக்கலா யார் எப்படி இருந்திருக்கான்னு காட்டுறதுக்காக அந்த காவியங்கள்லாம் இருக்கு. இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் நிச்சயம் பண்றா, அடுத்த நாள் காலத்துல எல்லா தீர்த்தங்கள்லாம் வந்துருது. பட்டாபிஷேகம் பண்றதுக்கு அந்த பட்டா அபிஷேகம் தானே தீர்த்தம்லாம் வந்துருக்கு, எல்லா பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இன்னைக்கு பண்றா பாருங்க, யூஎஸ்ல இருந்து வரா மேரேஜ்னா ஒன் மந்த் முன்னாடி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண, எல்லா பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்கு, நெக்ஸ்ட் டே போதி முடிஞ்சா இது. அப்ப கூப்பிட்டு சொல்றா, இல்லப்பா நீ காட்டுக்கு போனோம் அப்படின்ற. அப்ப அவளோட பாவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, அப்ப வால்மீகி சொல்றார், நச்சாஸ்ய மகதீம் லக்ஷ்மீம் ராஜ்யநாசோபக்ஷதீம் லோக காந்தஸ்ய காந்தத்வாத் சீதரஷ்மேரி வக்ஷயஹ. அயோத்தியா காண்டத்துல 19வது சர்க்கத்துல 32வது ஸ்லோகம். மகதீம் லக்ஷ்மீம் அதாவது ராஜான், தசரதருக்கு ராஜானே பேர், சக்கரவர்த்தின் பேர், அதுதான் ராமனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் பேர். சக்கரவர்த்தி தான் வந்து தசரதன், அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கொடுக்க போறார், ஆனா இன்னைக்கு வெளியே இல்லைன்னு அப்ப கூட ஒன்னும் அவருக்கு குறவே இல்லையா. எப்படி ராஜ்யம் இருந்தாதான் கீர்த்தின்றது கிடையாது அவருக்கு, ராஜ்யம் இல்லாமயே அவருக்கு அந்த ஒரு இருந்ததுன்றதுக்காக சொல்ற, நிலா இருக்கு, நிலா ராத்திரி தானே வருது, முழுக்க தமசா இருக்குன்னா அந்த தமசுனால நிலா நிலவுடைய ஒளிக்கு ஒன்றும் குறவு கிடையாது. அது மாதிரி ஏற்கனவே ஜனங்களுக்கெல்லாம் இவர் தான் மனசுல சக்கரவர்த்தியாக இருந்ததுனால ராஜ்யம் போனதுனால அவருக்கு ஒன்றும் ஒரு குறை இருக்கிறது தெரியலன்னா அத சித்த விக்ரியா இல்லைன்றது சொல்றார். நவனம் கந்து காமஸ்யஜதச்சவசுந்தராம் சர்வலோகாதிரஸ்யேவ லக்ஷ்யதே சித்த விக்ரியா. ராமனுடைய சித்தத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லையா. வனத்துக்கு போனா போயிட்டேன் அப்படின்றா உடனே எங்கன்னு கேட்டார். எந்த வனத்துக்கு போனார், இப்பயே கிளம்பிட்டமா அப்படின்னு கேட்கிறார். உடனே டைம்லாம் கேட்கல, சரி ஆனதாச்சு ஒரு வாரம் இருந்துட்டு கொஞ்சம் போகலாமா அதெல்லாம் இல்லை, கிளம்பணுமா சரி ஓகே கிளம்ப அம்மாட்ட சொல்லிட்டுமா அப்படிங்கிறார். பர்மிஷன் வாங்கணும் பாருங்க. அப்படி சொன்ன கை கை தசரத்தை பிரதட்சணம் பண்ணார் ராமர் வனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. அம்மா நீ சொல்லிட்டேன் இருந்தாலும் எனக்கு எந்த துவேஷமும் இல்லை, அனுமதி வாங்கிட்டு போறேன்னு பிரதட்சம் பண்ணிட்டு கிளம்புறாரு. அப்படி லட்சத்தை சித்த விக்ரியா, சித்தத்தில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. சரி முகத்துல ஏதாவது காட்டாரம் கேட்டா சர்வோப்பியபிஜன ஸ்ரீமான் ஸ்ரீமத சத்யவாதின நாலக்ஷயதராமஸ்ய கஞ்சிதாக்காரமானனே. முகத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சில பேர் கெட்டிக்காரா, மூஞ்சில் எதுவும் காட்டிக்கவே மாட்டா, ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு இது இருக்கும். நான் நினைச்சுப்பேன் எப்படி வளர்ந்து பேச முடியுது அப்படின்ட்டு, அப்படியே வாங்கோ இதுதான் சிலிபா, ஆனா பின்னாடி பண்றதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா எப்படி இந்த மாதிரி வளர என்னால முடியல அவங்களுக்கு தெரியலையே. நம்ம மனசுல கொஞ்சம் விகாரமா தான் உடனே மூஞ்சில பிரதிபலிக்கிறதுனா அது மாதிரி கெட்டிக்காரத்தனம் இருக்கு. ஸோ முகத்திலயும் மாற்றம் இல்லை, மனசுலயும் மாற்றம் இல்லைன்னு வால்மீகி சாதிக்கிறார். பட் காளிதாசன் சொல்றான் ராமனுடைய முகத்துல மாற்றம் இருந்துதான். என்ன மாற்றம் இருந்ததுன்னு கேட்டா அவன் சொல்றான் சுவாரஸ்யமா, பித்ரா தத்தாருதன் ராமஹ பிராண்மகிம் பிரத்ய பத்யத பச்சாத்மநாய கச்சேதி ததாஜ்யாம் முதிதோ கிரகீத்னன். தசரத கூப்டர், ராஜா நான் நாள் பார்த்துட்டேன், இதான் சக்கரவர்த்தியா வந்து உன்னை வந்து பிரின்ஸா திரும்ப போறோம் குவாரண்டைன் பண்ண போறோம்னு ஒன்னு அகராத ராமர். ஐயோ எனக்கு வேண்டாம் நான் விட்டுடேன், நீ தான் நல்லா இருக்கேன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், என்ன குறை இப்போ எதுக்கு எனக்கு இந்த எது கொடுக்குறாரு, அவ பேர் வந்துடும் அப்பா இருக்கச்சேவே பையன் வாங்கிட்டான் இப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்பா போக மாட்டேன்றார். ஆனா அப்ப இந்த அப்பா வந்து சொல்றார் அழுதுன்றக்கார ராமர், எனக்கு வேண்டாமே இது எனக்கு வேண்டாமேன்றார். சரி என்ன ஆட்சி பின்னாடினா பச்சாத் வனாய கச்சேரினர் ராமா காட்டுக்கு போடுனார் சந்தோஷமா. ஆஹா, ஏன்னா அப்பாவோட ஆக்ஞிய நடத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னு நினைச்சார். அப்பாவை நல்லவனாக்கணும்னா ஒருத்தர் சொன்ன கதை, அப்பாவை நல்லவனாக்கின கதைண்ணா இங்க ராமர் நிஜமாவே அப்பா நல்லவன் ஆக்கினார். ஒருத்தர் சொன்ன அப்பாவை நல்லவனாக்கின கதை தெரியுமாண்ணா, என்ன கதை சுவாமின்னு, ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் அவ்வளோ துஷ்டம், அவ்வளோ துஷ்ட எல்லாருக்கும் அவனால் இம்சை தான். அவனை பார்த்தா லோகத்தில் அந்த கிராமத்தில் ஒன்றும் பண்ண முடியல அவனை. சரி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, பையன் பிறந்தான், பையன் பிறந்தானா சரி கொஞ்சம் பையனாவது வேற மாதிரி இருப்பானா, பையனும் அதே மாதிரி துஷ்டியாகவே இருக்கான். கடைசியில் அவன் அந்த துஷ்டம் வந்து அவனுக்கு அந்திம தசை வந்துடுது. அவன் படுத்துட்டுருக்கான், பையனை கூப்பிட்டு இங்கே படுறா நான் நல்ல கொஞ்சம் ஞானம் வந்தது போகிற காலத்தில், நான் எதுவும் நல்லதே பண்ணல, என்னை வந்து கொஞ்சம் நல்லவன்னு பேரை வாங்கி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். பையன் பார்த்தா எப்படி பேரை வாங்கிதலானா அவனை விட ரெண்டு பக்கம் இருந்த பண்ண ஜாஸ்தியாக பண்ணான். அப்போ கிராமத்தில் பேசியிருந்தானா, ஐயோ இது பரம திருப்தியாக இருக்கு, இவன் அப்பா எவ்வளோ நல்லவன் இவன் அப்பா எவ்வளவு நல்லவா அப்படின்னா அது மாதிரி பண்ணல. இங்க ராமர் என்ன பண்ண தசரத வாக்கை கொடுத்துட்டார், அந்த வாக்கை காப்பாத்துறதுக்காக சந்தோஷமா சிரிச்சுட்டு நான் காட்டுக்கு போயிட்டேன். அது மாதிரி சொன்னா கூட அந்த ஜனங்கள் இருக்காளே, ந ததுஷு விஸ்மிதாஸ்திய முகராகம் சமம் ஜனாகா, நான் இல்ல ததுஷு ஜனங்கள்லாம் பார்த்தாலா முகராகமானது முகத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ராமரோட முகத்துல பட்ட உறுத்திருக்கார் பட்டாபிஷேகத்துக்காக, அது போச்சு வல்கலம் உறுத்தினர், ஒன்றும் விகாரமே இல்லைன்னு. இப்போ ராமாயணத்திலேயே ஒரு சின்ன கீதை இருக்கு உபதேசம் பண்ணுறார். நம்ம எப்படி நமக்கு என்ன அதனால ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கணும்னு பார்த்தா, நமக்கு சுகதுக்கங்கள் வந்துருக்கு வாழ்க்கையில், நம்ம எப்படி எடுத்துக்காது ராமர்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ அவதாரம்னு நம்ம தள்ளி விட்டுடுறோம், அதெல்லாம் முடியாது அவெல்லாம் அவதார புருஷான்னு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால், அது ராம சொல்றார் லக்ஷ்மணன் கிட்ட, யதச்சித்தியம் து தத்தேவ் தெய்வம் பூதேஷ்வபின ஹன்யதே வியக்தம் மைச தஸ்யாம் ச பதிதோஹி விபர்யய. அந்த சம்பாதங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷனுடைய ஒரு அவதாரம்னு சொல்கிறோம், பயங்கர கோபிஷ்டர். உடனே அப்பாவை கொள்றேன் கை கையை கொள்றேன்னு ஆரம்பி குதிக்கிறார் அவர். இப்போ சொல்லு போய் போட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறார். ராமர் சொல்றார் நினைக்காத, ஏதோ விதியினுடைய ஒரு இது, எனக்கு என்ன எனக்கும் அவளுக்கும் மாதிரி விதி இருக்கு காட்டுக்கு போகணும்னு ராமர் சொல்றார். யார் சொல்றார், ராமர் சொல்றார் இல்லையா, எது அச்சிந்தியம் தெய்வம். தெய்வம் தெய்வம்னா ஃபேட். ஆக்சுவலா இந்த தெய்வத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வந்து ஃபேட். திருக்குறள் கூட தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வரத்தை குளிதம் சொல்லிச்சு. நிறைய பேர் பகவானே கொடுக்க இஷ்டநாடி கூட நீ முயற்சி பண்ண நடக்கும்னா அது அபத்தமா இருக்கு. அவர் தொய் லட்சத்தில் சுவாமி தேசிய சொல்லியிருக்காரு, அவர் முடிவு பண்ணாலும் நல்லா போய் அடையவே முடியாது. அதில் தெய்வம் தான் விதி. உனக்கு இந்த விதி இல்லை. ஜோசியக்காரரை பார்க்குறா, உனக்கு விதி பிரகாரம் இல்லைம்மா, ஆனால் பரிகாரம் பண்ணால் ஏற்படலாம். ஒரு உண்மையாக ஜோசியம் பண்ண சொல்லுவார். மாதிரி ராசி பலனில் இல்லை, வேற ஏதாவது பகவான் கணத்தை தான் நடக்கும்றா. அது மாதிரி தெய்வத்தால் ஆகாதுன்னா விதினா நடக்காட்டி கூட முயற்சி பண்ணால் விதியை மாற்றலாம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி சொல்றாரு, தெய்வம் தெய்வம் இருக்கு, என்னன்னா ஃபேட் இருக்கு, அச்சிந்தியம், அது யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை. எனக்கும் சீதைக்கும் இன்னைக்கு காட்டுக்கு போயிருக்கணும் இருக்கு, அதனால நீ கோவப்படாதன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இதுதான் இப்ப கீதைக்கு லிங்க். ரிஷயோ ஏன் இப்படி அப்படி எடுத்துக்காதவா காமக்ரோதத்துக்கு அடிமையானவா என்ன ஆகும் கேட்டா, ரிஷயோ அப்யுக்ர தபசா தெய்வேனாபி பிரச்சோதிதா உத்ஸ்ருஜ்ய நியமான் ஸ்தீவ்ரான் ரஷ்யந்தே காம மன்யுபிஹி. உக்ரமா தபஸ் பண்ணக்கூடிய முனிவர்களா இருந்தா கூட இப்படிப்பட்ட மனோபாவம் இல்லாட்டி அவ காம மன்யு, காமம்னா ஆசை, மன்யுனா கோபம், இதனால பண்றா அவளை தப்பஸ்ல இருந்து விலகிடுறான்ற. அதுதான் அந்த விஸ்வாமித்திர கதைகள்லாம் அவன் காட்டுறது. துர்வாசிரிவால என்ன பண்ற கேட்டா தன்னோட தபஸ இழந்துடுற. அதனால என்ன சொல்றாருன்னா, கடைசியா ஏதையா தத்வையா புத்தியா சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா வியாகதே பபிஷேகே மே பரிதாபோன வித்தியதே. இப்படிப்பட்ட புத்தியினால, ஏதையா தத்வையா புத்தியான இங்க சொல்லக்கூடிய இந்த சித்த பிரஜதா இருக்கே அந்த புத்தியினால சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா, என்னுடைய மனச என்னுடைய ஆத்மாவை மனசால் நான் ஜெயிச்சு கண்ட்ரோல் பண்ணி வியாகத்தே அப்படி அபிஷேகே, இந்த பட்டாபிஷேகம் போனா கூட நமே பரிதாபம் வித்தியதே, எனக்கு எந்த விதமான பரிதாபமும் கிடையாதுன்னு ராமராங்க ஸ்ரீமத் ராமன் சாதிக்கிறார். அது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டா, அந்த மனசு எப்படி கண்ட்ரோல் பண்ண கேட்டா, அதுக்கு அந்த வைராக்கியம் மனது வரணும். அதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் முதல்ல, அதாவது இந்த விஷயங்கள்லாம் விடப்பட வேண்டியவைன்னு தெரிஞ்சாதான் விட முடியும். நமக்கு வேணா முன்னாடி சொன்ன மாதிரி சாக்கடையான அருவறுப்பா இருக்கலாம், ஆனா அதுல இருக்கிற புழுக்கு அதுல இருக்கிறதும் சுகமா இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்ச கதை சொல்லுவார். ஒரு ரெண்டு பேர் ரொம்ப மழை பெய்யுது பயங்கரமா. மழை பெய்ச்சு வியாபாரத்துக்கு ரெண்டு பேர் வியாபாரத்துக்கு போனான். ஒரு ஸ்திரீ பூ வியாபாரம் பண்ணா, ஒரு ஸ்திரீ மீன் வியாபாரம் பண்ணான். ரெண்டு பேரும் ஒரு மழைக்கு ஒரு வீட்டுக்கு ஒதுங்குற ஒதுங்கினா கூட காலியா இருக்கு, கூட காலியாயிருது. அப்போ அந்த மீன் விற்கிற முதல்ல போயிட்டா உள்ள போனோடனே அவள் இருக்கா பயங்கர அந்த மீனுடைய நாற்றமானது அடிச்சுட்டு இருக்கு. இல்லாட்டி பூ விற்கிறவ போற போனா அவளை உள்ள இருக்கவே முடியல, ஏன்னா அந்த இது ஜாஸ்தியா, நாத்தம் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அவ என்ன பண்றானா, அந்த கூடையை மூஞ்சிக்கிட்ட வச்சுன்னு தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு அந்த நாற்றம் தெரியலன்னா, அதுதான் அங்க வாசனையா இருக்கு. அதுலயே இருந்து பழகினவாளுக்கு இது கெட்டது இல்ல இது விட வேண்டியதுன்னு தெரியாம இருக்கு. அப்ப யாராவது சொல்ல வேண்டி இருக்கு இது வந்து விட வேண்டிய விஷயம்னு. அப்ப தெரிஞ்சப்ப என்ன பண்ண கேட்டா, அதை விடத்துக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கணும். அதனால முதல்ல அதை எதமான சம்யானம் என்ன கேட்டா, முதல்ல தெரிஞ்சுக்கணும் எது விட வேண்டியது எது வந்து பற்ற வேண்டியது. அப்புறம் அது மேல ஒரு இதை நம்ம வளர்த்துக்கணும். அப்ப ஒவ்வொன்றா திருப்பியும் அது வெத்திரேக்க ஏக்கேதுன்னு மேல போகணும். அதுக்காக தான் கிருஷ்ணர் சொல்றார், விஷயம்னா இந்திரியங்களுக்கு உண்டான ஆகாரம் தான் விஷயம். அந்த விஷயத்தை ஜெயிக்கணும், இந்திரிய ஜெயமான தேவை. இந்திரிய ஜெயம் அப்புறம் மனோஜெயம். மனத்தை என்ன பண்ணுங்க கேட்டா, நம்ம உள்ளுக்குள்ள ஆத்மா அவலோகனத்துக்கு அதை திருப்பணுங்கிறார். இப்போ பாஷகர் சொன்னார், ஞானிஷ்டாயாக துஷ்பிராபதாம், துஷ்பிராபதான்னா அடைவதற்கு மிகவும் சமமாக இருப்பது. தத் பிராப்தி பாயம். சரி, அப்படின்னா எப்படி அடையிறது என்று சொல்ல போற 60வது பத்தியத்துல, எத்தோ ஹியபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சித இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. மனஹா பிரசபம் ஹரந்தி, ஹரதி ஹரதினா கேரி அவே. என்ன பண்றதா, இந்திரியங்கள்லாம் பிரமாதீனி. பிரமாதீனா பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கா. ஸ்ட்ராங்கா இருந்துட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா, மனசை இழுத்துட்டு போறது. அப்படியே மனசை இழுத்துட்டு போறது, மனசை இழுத்து போயிடுச்சு தியானம் பண்ண முடியாது. அதனாலதான் யோகாசனா பண்ணிச்சு அஷ்டாங்க யோகம் சொல்றான். முதல்ல யம நியம ஆசன பிராணாயாம, அப்புறம்தான் பிரத்யாகாரங்கள்லாம் ஆரம்பமே. நீ எங்க பார்த்தாலும் மெடிடேஷன் லெசன்ஸ் போட்டு இருக்கா, எப்படி மெடிடேஷன் பண்ண முடியும் உட்காந்து? பண்ணவே முடியாது முதல்ல, அது மேல இருக்காது. முதல்ல யம நியமத்தை ஃபாலோ பண்ணி இந்திரியங்களும் கொஞ்சம் பசியில வச்சுக்கணும் நம்ம. நம்ம அதை சாட்டு சாட்டு நல்லா உட்காந்து எப்படி இது பண்ண முடியும்? முடியாது. யம நியம ஆசன பிராணாயாமம் பண்ணி அப்புறம்தான் பிரத்யாகாரம் இதெல்லாம் போறது, தியானம் சமாதி இத்தியாதிகளாம் போறது. அப்படி இல்லாம என்ன போக முடியாது. எதத்தோஹியபி கௌந்தேய, எதத்தான ட்ரை பண்ணிட்டுருக்கான் ஒருத்தன், என்னதான் முயற்சி பண்ணாலும் கௌந்தேய குந்தியின் புத்திரனே புருஷத்திய விபஸ்சித ஞானம் இருக்கு, தெரிஞ்சுட்டுருக்கானா இதெல்லாம் விட வேண்டியது, இதெல்லாம் தான் நமக்கு போகணும்னு தெரிஞ்சுட்டுருக்கான், ட்ரையும் பண்ணிட்டு இருக்கான், முடியல. என்ன பண்ணுறது? இந்திரியாணி பிரமாத்தீனி, அந்த இந்திரியங்கள்லாம் வீக்காக வச்சுக்கணும், ஸ்ட்ராங்காக தான் வச்சுக்கணும், அவை விஷயத்துக்கு அடி போயிட்டு இருக்கு. ஆத்ம தர்சனேன வினா விஷயராகவோ இது நிவர்த்ததே, இப்போதான் சொல்றாரு. இப்போ ரொம்ப முக்கியம் அது, என்ன கேட்டால் யோகமானது இந்த சம்பிரதாயத்தில் தான் அழகாக ஒட்டி வருது. வெறுமை ட்ரையாக மனசை கண்ட்ரோல் பண்ண, மனசை கண்ட்ரோல் பண்ணா எப்படி மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும்? வெறுமை ட்ரை யோகா எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் விஷயம் இல்லை, யோகா பண்ணு, ஆத்மாவலோகம் பண்ணு, வெறுமை சொன்னா வச்சுக்கோ. அதுக்கு பரமாத்மாவோட கல்யாண குணங்கள்லாம் கேட்டு மனசனுடைய இதை திருப்பணும். சின்ன வயசுலேயே பசங்களுக்கு பக்தியை வளர்த்து கோவிலுக்கு போ, பெருமாளை செய்தி பொறுப்பாடாருது போய், இதில் ருச்சி அதிகமாக அதிகமாக தேவையில்லாமல் டிவியை பார்க்கறது, இன்டர்நெட் பார்க்கறது விஷயங்கள் போகாது. இப்போ இது இல்லாததுனால பசங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் நிறைய எனர்ஜி இருக்கு, டைம் கிடைக்கிறது, ஏன்னா பேரண்ட்ஸ் சுப்பரேஷன் கம்மியாக இருக்கு, பைசாவும் கிடைக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண மாட்டா, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற சவாலுக்கு ஆல்டர்னேட் இதில் திருப்பி விட்டோம்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட் இருக்கு, இதில் ப்ராக்டிஸ் பண்ணு. ஸோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதில் தீவிரமாக இறங்கி பண்ணுறதா சந்தோஷம். ஏன்னா நம்ம முதல்ல போய் ஒரே மோக்ஷம்லாம் பேசினா பசங்களுக்கு உட்கார முடியாது. அதனால் அவர்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துட்டு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் என்ன, அதை பர்சியூ பண்ணும். செஸ் விளாடுறியா, இல்லை வயலின் வாசிக்கிறியா, இல்லை ஏதோ ஒன்று. அப்போ அதில் நம்ம அவளுடைய மொத்த எனர்ஜியும் சேனலைஸ் பண்ணணும். இன்றைக்கி இருக்க பெரிய பலம் சேனலைஸ் பண்ண முடியாமல் வெறும ஸ்டடீஸ்ன்னு அதுலேயும் இது இல்லை, ஏகப்பட்ட கிளாஸ் போடுறதுக்கு பதிலாக அவள் இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் டைவெர்ட் பண்ணி விட்ட வச்சுருக்கோம். அதில் அப்போ தான் அந்த மைண்ட் ஆனது கொஞ்சம் முதல்ல அது கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்குறது. அப்போ சொல்கிறார், ஆத்ம தர்சனேன வினா, வேற மோட்சத்துக்கு போகணும்னு இருந்தால் ஆத்ம தர்சனம் கிடைக்காம விஷயராக நான் நிவர்த்ததே, அந்த விஷயராகமானது போகாது, இருந்தால் இருக்கும் அந்த பேஷன். அனிவிருத்தே விஷயராக விபச்சிதா யதமானசி அபி, அப்படி விஷயராகம் போகாமல் இருந்ததுன்னா, ஆசைகள் போகாமல் இருந்ததுன்னா, விபஸ்சிதா, விபஸ்சித்னாலே அறிவாளி, ஞானத்தை உடையவன். யதமானசி அபி, ஞானமும் இருக்கு, முயற்சியும் பண்ணுறான், பண்ணா கூட புருஷஸ்ய இந்திரியாணி பிரமாதீனி பலவந்தி மனஹ பிரசஹ்ய அரந்தி, என்ன பண்ணுறது அவைகள்லாம் பலவத்தா இருக்கு, பலவத்தா இருந்துட்டு மனசாக இழுத்துட்டு போகிறது. முதல்ல இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னோம் நம்ம, இந்திரியாணி ஹயான் ஆகுகுன்னு சொல்கிறார். இந்த சரீரத்தை வந்து ஒரு தேருக்கு கம்பேர் பண்ணி, இந்திரியங்கள்லாம் குதிரைகள், மனசு வந்து அந்த பிரகிருஷ்யம், அதாவது அந்த இதுக்கு ரெயின்ஸ், ஆர்இஐஎன். புத்தியானது தேரோட்டி, ஆத்மாவானது பேசஞ்சர், ஆத்மான வெத்திரன் வித்தி, அந்த சேரியட்டை ஓன் பண்ணுறவன். அப்போ குதிரைகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த ரெயின்ஸை இழுத்துட்டு அவைகள் ஓடுறது. ஸோ மனசையும் இழுத்துட்டு அந்த இந்திரியங்கள் வந்து ஓடிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த இந்திரியங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு ரொம்ப பலவத்தானதுன்னு சொல்ல இருந்ததுல. அதனால ஏவம் இந்திரிய ஜெயஹ ஆத்ம தர்சனாதீனஹ. இப்போ டிஃபிகல்ட்டியை சொல்கிறார், இது வந்து அந்த கோழியா முட்டையா மாதிரி, எது முதலாம் கேட்டால் இந்திரிய ஜெயம் எப்போ ஏற்படும்? ஆத்ம தர்சனம் ஏற்பட்டால் இந்திரிய ஜெயம் ஏற்படும். இப்போ ஆத்ம தர்சனம் எப்போ ஏற்படும் கேட்டால் இந்திரிய ஜெயம் ஏற்பட்டாதான். இந்திரியத்தை ஜெயிச்சாதான் ஆத்ம தர்சனம் பண்ண முடியும். ஆனால் இந்திரியத்தை எப்போ ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுன்னா ஆத்ம தர்சனம் ஏற்பட்டாதான்ற. அதனால இந்திரிய ஜெயஹ ஆத்ம தர்சனாதீனஹ, ஆத்ம தர்சனம் இந்திரிய ஜெயாதீனம், இப்படி இருக்கு, மியூச்சுவலி டிபெண்டாக இருக்கு. இது ஞான நிஷ்டா துஷ்பிராபியா, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்திலேயே ஊண்டி இருத்தல் இருக்கு, அது ரொம்ப கஷ்டமான காரியம். சரி, அப்போ என்னதான் பண்றது அப்படின்னா, அதுக்கு சொல்றார், தானி சர்வாணி சம்யம் யுக்த ஆசீத மத்பரஹ வஷேகி யஸ்யேந்திரியாணி நஸ்ய பிரஜாபதிஷ்டிதா. என்ன பண்ணுனா, யுக்த ஆசீத மத்பரஹன்ற, அப்படிப்பட்ட என்ன பண்ணுங்க கேட்டால் என் மேலே தியானத்தை செலுத்தணும். அதனால தான் இந்த சம்பிரதாயத்தில் பகவானுக்கு அனந்த கோட்டி கல்யாண குணங்கள்லாம் இருக்குது, ஏதோ ஒரு ஆஸ்பெக்டை எடுத்துட்டு அப்படியே அதுலேயும் நம்ம என்ன பண்ணோம், மூழ்கி இருக்கணும். பத்துடைய அடியவருக்கு எளியவன்னு திருவாய்மொழியில் ஆழ்வார் சொல்கிறார், அந்த எளிமையை பார்த்தார், ஆறு மாத காலம் அப்படியே முடிச்சுக்கிறார் ஆழ்வார். அதாவது எப்படி நீ அந்த உரலில் போய் கட்டுன்னு இருந்த, பரமாத்மா யசோதை கட்டுறா, இது மாதிரி சமத்தா ஒன்றும் தெரியாத மாதிரி கட்டு கட்டுன்னு இருக்காரா அங்கே, ஏங்கிருந்த எளிவேன்னு அந்த எளிவே அந்த எளிமையை பார்த்துட்டு அப்படி 6 மாசங்களாம் மூர்ச்சையாயிட்டாரு. இப்படி ஒரு சௌலபியமா உனக்குன்ட்டு. அது மாதிரி ஒரு ஒரு கல்யாண குணங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதை நாம சங்கீதம் பண்றோம் இல்ல அந்த கேட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி ஸ்ரீமத் ராமாயணம் பாகவதம் கேட்க கேட்க அப்ப என்ன இருக்குன்னு கேட்டா நம்மளோட மனசை வந்து பகவான் மேல செலுத்துறோம். அப்ப செலுத்துறதுனால இத்தனை விஷயங்கள்ல ருச்சி ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிட்டே இருக்கு. தானி சர்வானி சம்யம் அப்ப அந்த சென்சஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு யுக்த ஆசீத மத்பரஹா என் மேல என்ன பண்ணணும் இருக்கணும். வஷேஹி எஸ் இந்திராணி இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா எவனுடைய இந்திரியங்கள்லாம் வசத்துல இருக்கோ அவனுடைய பிரஜையானது பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படிங்கிறார். சர்வசிய தோஷஸ்ய பரிஜிஹிஷையா விஷய அனுராக யுக்தத்தையா துர்ஜயானி இந்திரியாணி சம்யம் எல்லா தோஷங்களுக்கும் ஜெயிக்கணும். பரிஜிஹிஷானா ஜெயிக்கிறது. விஷய அனுராக யுக்தத்தையா துர்ஜயானி இந்திரியாணி சம்யம் அவைகளுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்திரியங்கள் இருக்கு பலவத்தா இருக்கு அவைகள் என்ன பண்ணும் அவைகளை ஜெயிக்கக்கூடிய ஆசையில சம்யம்ய சேதசக சுபாஷய பூதே மயி நமக்கு பாசிட்டிவான எலிமெண்ட் ஒன்று வேணும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு. அப்ப கம்ப்ளீட்லி பாசிட்டிவ் எதுன்னு கேட்டா அது பகவான் மட்டும்தான். ஏன்னா பிரகிருதி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தோஷம் இருக்கு திரிகுணம் இருக்கு இங்க எல்லாருக்கும் இருக்கு. அதனால சுபாஷயே பூதே சுபத்துக்கு மட்டும் ஆசிரியமா இருக்கக்கூடிய மயி என்னிடத்தில் மனக அவஸ்தாப்பிய ரெண்டு விதம் சொல்றோம். சில ஞானிகளுக்கு டைரக்டாவே அவளுக்கெல்லாம் பாசிபிளா இருக்கு உட்காந்து அப்படியே அந்த பரத்தத்தை சிந்தனம் பண்றதுக்கு தியானத்துக்கு போறா. அதை முடியாதவ என்ன பண்ணு கேட்டா முதல்ல நம்ம வந்து அவதாரங்கள் அர்ச்ச இதுலலாம் ஈடுபட்டு படிப்படியா முன்னேறி அந்த இதுக்கு தியானத்துக்கு போகணும். அதனால தான் இது ரொம்ப பிராக்டிக்கலான சம்பிரதாயம். 108 திவ்ய தேசம் வச்சிருக்கா இதெல்லாம் பண்ணுங்க எங்களாம் என்ன இருக்குடா நம்ம ரொட்டீனா செட் பண்ணிட்டு இதெல்லாம் ஈடுபாடு அதிகமாகிறது. கோயிலுக்கு போ பெருமாள் உற்சவம் நடக்காங்க 4-5 உற்சவம் நடக்கிறது உற்சவம் நடந்தால் டெய்லி போய் பெருமாளை சேவிக்கிறது இப்படி ஈடுபாட்டை அதில் அதிகமாக்க என்ன இருந்து கேட்டால் மிச்ச விஷயங்கள் செதவிடாம தடுத்துட்டு இருக்கும். இல்லை மோஸ்ட் ப்ராக்டிக்கலான ஒரு சம்பிரதாயம். சமாஹித ஆசீத மனசி மனசி மத்விஷயே சதி என்னுடைய விஷயமானது இருக்கச்சே நிர்தக்த அசேஷ கல்மஷத்தையா நிர்மலீகிருதம் விஷய அனுராக ரஹிதம் மனஹ இந்திரியாணி ஸ்வவசானி கரோதி. அப்ப மனசானது என்னோட இதுல லயிக்கச்சே இந்திரியங்கள் கூப்பிட்டா கூட என்ன ஆறுது மனசானது போகமாட்டேன்றதுனா மனசு லயிச்சாதான் இந்திரியத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஞானமானது உங்களுக்குள்ள போகும். விளையாட்டா நம்ம பிலாசபி கிளாஸ் எல்லாம் கேட்போம் முதல்ல ஆரம்பிச்சு காலேஜுக்கு எப்படி வந்தேன் கேட்டால் பஸ்ஸில் வந்தேன்னு சொல்லுவாங்க. சரி என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்னு கேட்டால் வச்சுக்கோ ஸ்டூடெண்டால் பதில் சொல்ல முடியாது. இல்லை நிறைய விஷயங்கள் பார்த்தேன் ஆனால் எதுவும் ஞாபகம் இல்லை இல்லை எதுவும் ஏன்னு கேட்டால் கண்ணு பார்த்துட்டு தான் வந்தது தூங்கலை. அங்கேருந்து கிளம்பி யூனிவர்சிட்டி வர வரைக்கும் கண்ணு நிறைய விஷயங்களை பார்க்கறது ஆனால் பார்த்ததெல்லாம் சொல்லுன்னு சொன்னால் வச்சுக்கோங்க முடியல ஏன்னா மனசு லயிக்கலை. கிளாஸ்ல எதுவும் நடந்துட்டுங்க கேட்டுட்டே இருக்கா என்ன சொல்லணும்னு கேட்டால் சாரி சார் கவனிக்கலன்னா அப்ப காதுல சத்தம் விழாம இல்ல ஏதோ பேசினாலும் தெரியும் என்ன சொன்னாலும் தெரியலன்ற நினைச்சுக்கிறேன். ஏன் அந்த காதுக்கு மட்டும் லாக்கே இல்லைன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்ணுனா கஷ்டப்பட்டு மூடிக்கலாம் மூக்குனா கூட அதான் பண்ணலாம் காதுக்கு பாருங்க ஒன்றும் கிடையாது சத்தம் விழுந்தேதான் இருக்கு அதுல. அப்ப இந்த மனசானது என்னதுங்கடா நிர்மலீகிருத்தம் பெருமாள் மேல நம்ம அந்த தியானத்தை இத இன்ட்ரெஸ்ட அதிகமாக்கிண்டு மனசு சுத்தமாக்கிண்டே வர வர விஷய அனுராக ரஹிதம் மனஹ மனசுல அந்த சத்காரங்கள்லாம் போக போக இந்திரியாணி ஸ்வவசானி கரோதி மனசு என்ன பண்றது இந்திரியங்கள் தன்னோட வசத்துல இழுத்துக்கிறது. ததஹ வஷ்ய இந்திரியம் மனஹ ஆத்ம தர்ஷனாய பிரபவதி அப்படிப்பட்ட இந்திரியங்கள்லாம் வஷ்யம் பண்ண மனசானது ஆத்ம தர்ஷனத்துக்காக முன்னேறப்படுறது. உக்தம் சதா அக்னி உத்கத ஷிகஹ கக்ஷம் தஹதி சான்லஹ அதா சித்தஸ்திதோ விஷ்ணு யோகினாம் சர்வகல்பிஷம்னு விஷ்ணு புராணத்துல வச்சனம் இருக்கு. எப்படி யதா அக்னிஹி உத்கத சிகஹா நல்லா கொழுந்து விட்டு எரி அக்னி எரியற அக்னியா இருக்கு அது என்ன பண்றதுன்னு கேட்டா சாநிலகன்னா காத்தோட சேர்ந்து மொத்த காட்டையும் அழிச்சுடுறது. இப்ப அக்னி எப்ப கொழுந்து விட்டு எரியும் அது எரியறதுக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டி அங்க இருக்கணும் இல்லையா அதனால ஈர இதெல்லாம் போட்டா வச்சு அக்னி எரியப்படுது இல்லையே. அப்ப அக்னி எரியறதுக்கு அந்த கண்டியூசிவா இருக்கணும். அப்ப விஷ்ணு என்ன பண்ண மனசுல இருந்து ததா சித்தஸ்தோ விஷ்ணு எப்ப அந்த விஷ்ணு அக்னி மாதிரி ஆவார்னு கேட்டா மனசானது கிளீன் ஆன முதல்ல மனசு கிளீன் ஆக ஆக அந்த அந்தரியாம இருக்கிற விஷ்ணு என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, யோகினாம் சர்வ கல்பிஷம், அந்த யோகம் பண்றவாளுடைய மொத்த பாபங்களையும் போக்குறாரு. யோகசாஸ்திரத்துல ரொம்ப சில டெக்ஸ்ட்லாம் படிச்சோம்னா அவ சொல்ல சில பிராக்டிசஸ் பண்றதுனால அமிர்தத்தை சுவாதிக்கலாம், சுவாதிச்சா அங்கேயே எல்லாம் போறதுலாம் அவன சொல்றா நிறைய விஷயங்கள்லாம். ஆனா அதெல்லாம் வேற தீரியா தான் இருக்கும். பக்தின்ற ஒன்று இருந்தா வச்சுக்கோங்க, பகவானே ஹெல்ப் பண்ற. அதனால யோக சூத்திரத்துல அவர் வந்து கோடிட்டு காட்டுறார், ஈஸ்வர பிரதானாத்வான் அங்க கோடிட்டு காட்டுறது ஒழிய அதை இது பண்ணல. ரெண்டு விஷயம் இருக்கு, அதாவது இண்டிவிஜுவல் வில் கண்டிப்பா இருக்கு, எல்லாமே பகவான் நடக்கிறதுன்னு விட்டா வச்சுக்கோங்க அது தப்பு. எல்லாமே நம்ம தான் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுவும் தப்பு, ரெண்டுமே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஃப்ரீவில் வந்து அல்டிமேட்டா அதுக்கு ஒரு கேப் இருக்கு, அதாவது பகவான் அந்த இதை டெலிகேட் பண்ற நமக்கு அந்த ரைட்டை. நமக்கு ஃப்ரீவில் இருக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து முயற்சியை எடுப்போம். எல்லாம் கீதையெல்லாம் கேட்டேன் ஆனா என்னால் எதுவும் முடியும் தோணல, பகவான் தான் எனக்கு ஞானத்தை ஏற்படுத்தி உட்காந்துருந்தா வச்சுக்கோ அது சரி கிடையாது. நம்மளும் முயற்சி பண்ணணும்னு சொல்றதும் அந்த தெய்வீக சம்பிரதாயம், அதான் அந்த பரமியாசம். நம்மளும் போய் ஸ்டெப்பு எடுக்கணும் பகவான் அடையறதுக்கு, கோபிரத்துவ வரணும், நீனை காப்பாற்றணும் போய் கேட்கணும் பகவான் கிட்ட. எல்லாம் எது கொடுத்துருக்காரு, கொடுத்த புத்தி வச்சு சும்மா உட்காந்துருந்தா வச்சுக்கோ நடக்கும். அப்ப கர்த்தத்துவம் இருக்கு, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வி ஹவ் டு டேக் அன் ஆக்ஷன் டு கரெக்ட் அவர் செல்ஸ். அப்படி சொல்ற சால்ஜாப்ப சொல்லிட்டு சும்மா என்கிட்ட எதுவும் இல்லை எல்லாம் பகவான் கிட்ட சொன்னா வச்சுக்கோங்க அது சரி கிடையாது. நமக்கு புத்தியை கொடுத்துருக்காரு எது நல்லது எது கெட்டதுன்னு. ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அதை வி ஹவ் டு எக்ஸசைஸ் அவர் ஃப்ரீவில், அதை நம்ம பண்ணி ஒரு ஒரு உபாயத்தை நம்ம வி ஹவ் டு சூஸ் அதனால சொல்றாருன்னா, வஷேஹி எஸ் இந்திரியானி தஸ்ய பிரஜாபதிஷ்டான்னு சொல்லிச்சு. அப்படிப்பட்ட விஷ்ணுபுராண வசனம் பிரகாரம் ததா சித்தஸ்திதா, எவனுடைய இந்திரியங்கள்லாம் வசியமா இருக்கோ அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷ்ணு யோகினாம் சர்வ கில்பிஷம் என்ன பண்றார், தஹதி. எப்படி அக்னியானது எல்லாத்தையும் எரிக்கிறதோ அது மாதிரி பகவான் விஷ்ணுவானவன் எல்லா விதமான பாபங்களையும் எரிக்கிறான். இது ததாக வஷேஹி எஸ் இந்திரியாணி தஸ்ய பிரஜாபதிஷ்டா, அதுதான் என்ன சொல்றாருனா இந்த கீத ஸ்லோகத்திலையும் அதை காண்பிச்சு கொடுக்கிறார். ஏவம் மயி அனிவேஷ்ய மனஹ ஸ்வ யத்ன கோ யத்ன கௌரவேன இந்திரிய ஜெயே பிரவிருத்தஹ மேஷ்டஹ பவதி இத்யாஹ. சரி ஆப்போசிட் சொல்றார், சரி என்கிட்ட என்ன என்னோட ஹெல்ப் கேட்காமையே தானே பார்த்துக்கலாம் சொல்றானா அவனோட கதி என்ன ஆகும்ன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். மயி அனிவேஷ்ய நிவேஷ்ய நிவேஷ்யனா நிவேஷித்து, அனிவேஷ்யனா என்னிடத்துல மனசை வைக்காமையே ஸ்வயத்ன கௌரவேன நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும் கேட்டா, ஹிரண்யகசிப்பு ராவணாதிகள் மாதிரி அவளை தபஸ்தான் பண்ணா, அவளை எல்லா இந்திரியங்களும் கண்ட்ரோல் பண்ணா. ராவணனாரதுல ஈஸியான காரியம் இல்ல, புராணங்களை பார்த்து தெரியறது அவ்வளவு கஷ்டம் தபஸ் பண்றான். ஆனா பக்தி இல்லாம என்ன பண்றான், தானே எல்லாத்தையும் பண்ணுன்னு கேட்டுட்டு கடைசியில் நானே நிலையா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுலாம் வரம் கேட்டா, வரம் கேட்டு கடைசியில நசிஞ்சு போனான். அப்படி என்ன பண்ணு கேட்டா, இப்ப எத்தனை கௌரவேன இந்திரிய செய்ய பிரவிற்த்தக வினஷ்டா பவதி, வினஷ்டா பவதி. அது சொல்றார் தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ விஜாயதே. தியாயதஹ விஷயான் பும்சஹ, விஷயத்தையே தியானிச்சுருக்கான், விஷயத்திலும் தூரம் வந்தாச்சு ஆனா அதே நினைச்சிருக்கான். சங்கஸ்தேஷு உபஜாயதேன்னு அதப்ப அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு விஷயங்களோட. சங்காத் சஞ்சாயதே காமஹ, அட்டாச்மெண்ட்னால காமமானது அதிகமான டிசையர், டிசையர் வருது, டிசையர்னால குரோதம், குரோதமானது சொல்ல போறார் காம குரோத லோப, இது மூணும் தான் வந்து நரகத்துக்கு டோர் கதவு மாதிரி இருக்கா. இது மூணு எங்க இருக்கோ டைரக்டா நரகத்துக்கு பாஸ் வாங்கியாச்சு, கேட் பாஸ் சொல்றாரு பின்னாடி. அது மாதிரி அனிரஸ்த விஷய அனுராகஸ்தி மயி, விஷயராகத்தெல்லாம் மயி அனிவே அனிவேஷித மனசக இந்திரியாணி சம்யம்ய அவசிதசிய அபி, என்னிடத்துல மனசை வைக்காம தானே முயற்சி பண்றான் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா முயற்சி பண்ணா கூட அனாதி பாப வாசனையா, அவனிடத்துல கூட அனாதி பாப்பங்கள் இருக்க உள்ளுக்குள்ள அதெல்லாம் பண்றது சம்ஸ்காரங்கள்லாம் வெளில வருது. நிறைய பேர் தியானம் பண்ண முதலே உட்கார்றா திடீர்னு அழுதுட்டு இருக்கா, பார்த்தா பழைய வாசனை எல்லாம் வெளில வந்து இருக்குன்ற, அதுவும் வெளிநாட்டுல இருந்து வரவாதான் பயமா இருக்கு, அவள்லாம் தியானம் சொல்லி கொடுத்தா வச்சுக்கோ பாதினால எல்லாம் அழுதுட்டு இருக்கா, என்னமோ அவளை ஏற்படுறது ஏன்னு கேட்டா முறையா அதை அப்ரோச் பண்றது இல்ல. அப்ப அனாதி பாப வாசனா, அந்த கோடி ஜென்மங்கள்ல பண்ண பாப வாசனைனால என்ன அர்த்தம் கேட்டா, விஷய தியானம் அவர்ஜனீயம் சியாத், அதை வந்து தடுக்க முடியல, விஷய தியானமானது ஏற்பட்டுதான் இருக்கு. தியாயத்தோ விஷயான் பும்சா புனரபி சங்கா அதிப்பிரபுத்தோ ஜாயத்தே. நிறைய யோகிகள்லாம் விழுந்துடுறா. அதாவது என்ன பண்றா, யோகாவை ஆரம்பிக்கிறா. எப்படி ஆரம்பிக்கிறேன்னு கேட்டா, ஈஸ்வரன் தனக்கா அவன் மேல பக்தி முக்தின்றது அவன் அடையிறதுன்னா விட்டுட்டு ஏதோ இந்திரிய ஜெயில் இன்னும் இருக்கா, இந்த காலத்துல இருந்தா இருக்கா, நல்லா நல்லதான் ஆரம்பிக்கிறா, பாதியில திசை திரும்பி போயிடுறா. கடைசியில ஒரு ஸ்டேஜ் என்ன ஆடுறேன்னு கேட்டா, அவளுக்கே சக்தி ஏற்படுறது உடனே மேனிபுலேஷன் தான். ஜனங்களை வச்சுட்டு என்னென்னலாம் பண்றா, பாதி விஷயங்கள் வெளில வருது, பாதி விஷயங்கள் வெளில வரமாட்டேன்றது, அவளுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட்லாம் கிடைச்சிடுறது. அதனால இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கணும், இந்த சம்பிரதாயத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம எங்கேயும் வெளில போக வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாம நம்ம வந்து யாரையும் மனுஷால பார்த்து, ஏன்னா ஒன்று கேட்டுங்கோ, அவன் நல்லா பேசக்கூடிய ஆட்கள். நேற்று கூட ஒரு குரு குருக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படிப்பட்ட பீப்புள் தே ஹாவ் எக்ஸ்ட்ராடனரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அப்சர்வ் பண்ணி பாருங்க, சூப்பராக பேசுவா அவெல்லாம். ஜனங்களாம் அவன் பேசுறத பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுறா. கிட்டக்க போனா மோசமான சரித்திரமா இருக்கு, அது ஆஃப் லேட் ரொம்ப தெரியுது. அதனால பேசுறத பார்த்து என்ன ஜனங்க மயங்கிடுற, அவளை கூட்டம் போறது கூட்டம் சேர்றது. நல்ல ஆச்சாரியம் இருந்தா அப்படி எல்லாம் மைக் போட்டு பேசணும்னு அவசியமே இல்லை. சத்தம் போடாம நிறைய பேர் இருக்கா, அவள் கருத்தை பார்த்துட்டு இருக்கா. அதனால பேசுறத கண்டு மயங்கின மங்கியும் போக வேண்டாம். அதனால யோகான்றது எம்டி இல்ல, ஏதோ அவளால முடிஞ்சது அவ பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவ சித்தமானது கொஞ்சம் வேதிரி. நீங்க அவள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம பயங்கர டீப்பா இருக்கும், அவகிட்ட பேசிலாம் ஜெயிக்க முடியாது அவகிட்ட. ஆனா பிரயோஜனம் இல்லை, ஏன்னா பகவானத்துல பக்தி இல்லை, ரெண்டாவது அவ சரித்திரமும் வந்து தெரியல. அதுதான் அவ, அதனால எம்டி வசனம் சொல்ல முடியாது. நம்ம கண்டிப்பா நிறைய விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கா, ஆனா வந்து கான்டக்ட் இல்லை, இது இல்லை, மேனிபுலேட் பண்ற எல்லாரையும். அப்படி ஒருத்தன் முயற்சிப்பானையானால் அவனுக்கு என்ன ஆகும், பிரஷ்டா பவதிங்கிற தியாயத்தா விஷயான் பும்சா புனரபி சங்கா அதிப்பிரபிருத்தோ ஜாயத்தே. எல்லாம் பாருங்க, அவ சொத்து சேர்த்து வச்சுன்னு கஷ்டப்பட்டு இருக்கானி, அங்கங்க பெரிய பெரிய இதெல்லாம் வாங்கி போட்டு எல்லாம் இருக்கு. திருப்பியும் அந்த கதை சொல்வா, ஒரு காட்டுக்கு ஒருத்தன் ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பம் பண்ண போனா, போனா ஒரு மாடோ ஆடோ கண்ணுக்குட்டி போட்டு போயிடுது, இல்லை பூனை வேணும் குட்டி போட்டு போயிடுது. அந்த பூனைக்குட்டி மேல பெரிய பாசம் வந்துருச்சு, அதை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பூனைக்கு பால் கொடுக்கமேன்றதுக்காக மாட்டை வாங்கி மாட்டை காப்பாத்துறதுக்கு ஆளை போட்டு அதுக்கு ஆமா கடைசியில் என்னாச்சு கேட்டா, சாமியாரா போன்னு நினைச்சவன் குடும்பத்து நேட்டான், நிலத்தை வாங்கி உழுது கூட கருத்தி பண்ணி காட்டுக்கு போனாதான் கருதுட. அதனால எங்க நமக்கு அந்த அட்ராக்ஷன் திரும்பும் தெரியாது, ஒரு சின்ன விஷயம் வந்து திரும்பி மொத்தம் திருப்பி விட்டுட்டோம். அதனால சங்கஸ்தேஷு ஜாயத்தே சங்கா சஞ்சாயத்தே காமஹா. காமம்னா என்னது, காமோ நாம சங்கத்திய விபாக்கதா. அந்த அசோசியேஷன் ஆனது ஒரு விஷயத்த அப்படியே அந்த அடைஞ்சாலே உரிய முடியாதுன்றதுதான் ஒரு காமமா மாறுறது. புருஷா யாம் தசாம் ஆபன்ன விஷயான் அபுக்துவா ஸ்தாத்தும் ந சக்னோதி ச காமஹா. அதான் அழகா பாஷ்யக்காரர் சொல்றார், சங்கம்ன்றது அட்டாச்மெண்ட், காமம் என்ன ஆயிடுதுன்னு கேட்டா அந்த விஷயத்த அனுபவிக்காம என்னால் இருக்க முடியாது, அது மாதிரி ஆயிடுறது. அதை அனுபவிச்சே தீரணும், அனுபவிச்சாதான் என்னால முடியும் நிலைமைக்கு இது போயிடுறது, அதுதான் காமகா. ஸ்தாத்தும் சக்னோதி இருக்கவே முடியாது. காமாத்து குரோதா அபிஜாயத்தே, காமத்திலிருந்து குரோதமானது ஏற்படுறது. குரோதம்னா என்ன, காமே வர்த்தமான விஷயச்சன் அசன்னிஹித்தே சன்னிஹிதான் புருஷான் பிரதி ஏபிஹி அஸ்மதிஷ்டம் விஹதம் இது குரோதோ பவதி. பசங்கள் இடத்துல பாக்குறோம், நம்ம இடத்துல நம்மளும், அதாவது வெறும பசங்களை சொல்லக்கூடாது, நம்ம நம்மள மாதிரி பசங்க இருக்கும். சீரியல் டைம் ஆயிடுத்து, குழந்தை சாதம் கேட்கறது பசிக்கிறது வச்சுக்கோ, என்ன உனக்கு இப்பதான் எல்லாம் கரெக்டா வரணுமோ கோவம், ஏன்னா நம்ம டிவி பார்க்கலாம் நமக்கு போய் அப்போ, இல்ல வெள்ள கிளம்பணும் எங்கேயோ சினிமாக்கு போறா அப்ப யாரோ வரா, அவ மேல கோவம் வருது. அப்ப என்ன ஆறுது நமக்கு, நம்ம விஷயத்து மேல ஆசை வைக்கிறோம், அதை அடைய முடியாதுன்னு நிலைமை ஏற்பட்டச்சு, யார் அதுக்கு குறுக்கா இருக்காலோ அவ மேல கோவம். அந்த பசங்களுக்கு கோவம் வருது, டிவி பார்க்காதன்னு சொன்னா அதுங்களுக்கு கோவம் வருது, ஏன்னா அதுக்கு பார்க்க ஆசையா இருக்கு, நம்ம தடையா இருக்கும், நம்ம மேல கோவம் வருது. அப்ப என்ன சொல்றாருன்னா, அசன்னிஹிதே சன்னிஹிதான் புருஷான் பத்தி, அது கிடைக்காதப்ப யார் அதை இவாதா இவாதா நம்மள அதை தடுக்கிறா அப்படி தெரிஞ்சதுன்னா அவா மேல ஏற்படுறது குரோதகன்னு. பியூர் அண்ட் பியூர் சைக்காலஜி இதெல்லாம், அதை நம்ம அப்ளை பண்ணா இருக்கும், எல்லாத்தையும் கேட்டுட்டு படிச்சுட்டு லைஃப்ல நம்ம அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்து எப்படி போறதுன்னு சொல்றாரு, அதை அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம். குரோதாத் பவதி சம்மோகா, குரோதத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா கோபம் வந்தா சம்மோகம் டெலிவிஷன் வந்துருது, என்ன பேசுறோம் என்ன சிந்திக்கிறோம் நமக்கு தெரியல, அல்லது இழந்துடுறோம் இல்லையா கோபத்தினால. அப்புறம் அதனால என்ன ஸ்மிருதி போயிடுறது, ஸ்மிருதியில என்னது கேட்டா ஸ்மிருதி வம்சத்தினால அப்படியே விநாசம்தான், அழிஞ்சு போயிடுறான்னு போறது. ராவணன் சொல்றான், என்ன ரெண்டா பிளந்து போட்டா கூட நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன்றான். அந்த அளவுக்கு அவனுடைய இது சித்தம் மாதிரி போயிடுறது. பெரிய தபஸ்வி, என்ன பிரயோஜனம், பெரிய யோகி, ஆனா பகவான் இருக்காரு பக்தி பண்ணுன்ற எண்ணம் இல்லாததுனால. இதெல்லாம் தான் நம்ம காட்டுறது, இந்த இத்திஹாச புராணங்களோட வேலை என்னன்னு கேட்டா இதை தான் காட்டுறது நமக்கு. வை வி ஹவ் டு ரிசார்ட் டு பகவான்றதுக்கு இதெல்லாம் தாத்பரியமா இருக்கு. 62 இருக்கு பார்த்துருக்கோம், அநேகமா அடுத்த கிளாஸ்ல இதை கண்டிப்பா முடிச்சிடலாம், ரெண்டாவது சாப்டர் முடிச்சிடலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.